கர்வம் இல்ல, பெரிய மகான் நடந்த அவள்லாம் ஆட்சி அடிச்சார். உடனே ஆண்டவன் அந்த ஆண்டவன் இந்த மாதிரி பேச்செல்லாம் கொண்டாட புஸ்தகத்தை பாஷிகார பத்தி உபன்யாசம் பண்ணு அப்படின்னா, அவர் தான் அத்வைதம் துவைதம் எல்லாம் நல்லவராக இருந்து பண்ணினார். எல்லாம் அவருக்கு தெரியுமாங்கிறதுக்கு பிரமாணம்னு அப்பா ஸ்லோகம் ஒன்று. அது அதாவது என்னோட தங்க கல்யாணத்துக்கு 2000 ரூபா கடந்தறின்னு சாய்ச்சிருந்தாரு. இவ்வளவு பிரீதியினால அதை வாங்கிக்கிறதுக்காக போகணும், கல்யாணம் நடக்கணும். அதாவது எல்லாத்தையோட மொழது தி ஆம்பிஷன் டு அச்சீவ் போத்துங்கிறது வரணும். அதுக்கு பின்னாடி பேக்கப் ஆத்துல இருக்கிறவா அது போதுமா இருக்கும். திருக்குடநாடு வேடிக்கையா சாதிக்கிறேன். ஏய், 4 பேர் பார்த்து சத்தியாரம் பண்ணாதே அப்படின்னு அந்த பெல்லி ஃபயர் தி பெல்லி மாதிரி வரணும். வைதிகமாகவும் இருக்கணும், லோகத்திலையும் மேலே வரணும்னா அது ரெண்டு முரண்படாத விஷயம், ஒன்றும் கட்டம் இல்லை. சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரலாம் சமயத்தில். உத்தியோகத்துல இருக்கிறச்சேவே கவி சம்மேளனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுவாமி கிட்ட அடியன் கேட்டிருக்கேன். கவி சம்மேளனம்னு ஒரு இடத்துல நடந்துட்டு அதுல நடந்த சுவாரஸ்யமான விஷயத்த சுருக்க சாதிக்கணும்ன்றது. கவி சம்மேளனம் ஸ்லோகம் எழுதணும், அவ அந்த ஸ்லோகம் எல்லாம் நாங்க பாட்டுக்கு எழுதிருவோம். அவ ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், அதனால நல்லா இருக்கு. மக்கள் கொண்டாடுவா அந்த நாக்பூர்ல மட்டும் கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்ட். அவன் என்ன பண்ணிட்டா, ஒரு ஒரு கவியை பத்தி சொல்லணும். எல்லாரும் சாகுந்தலம் சொல்லுவோம், பாரதி சொல்லுவோம், பவபூதி சொல்லுவான். எனக்கு ஒரு திட்டம் இருந்தது, நான் இன்னும் உங்களுக்கு புது கவி சொல்றேன்னு. திருத்தாவரா ஸ்லோகம் ஒன்று, அது ஒரு சம்பாஷணபரமான ஸ்லோகம். அது வந்து விண்ணகர பரமேஸ்வரர் வருது. அந்த ஸ்லோகத்தை சமஸ்கிருதத்திலே உபன்யாசம் வியாக்கியானம் பண்ணினேன். அந்த கவி சம்மேளனத்தை ரொம்ப கொண்டாடினேன். அது அவருடைய அனுகிறோம் அந்த ஸ்லோகம். அதனால நல்ல பேரை என்கிட்ட சில டூல் இருந்து, என்ன டூல்னு கேட்டால், உபன்யாசம் பண்ணுறவளுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆச்சாரிய ஸ்லோகம் வரைக்கும் இருக்கு, அடியில் திருத்தாமர ஸ்லோகமும் அடிஷனல் இருந்துட்டு, அதனால் அதை எடுத்து சொன்னால் ரசிப்பு புதுசாக பரிசீலிச்சு. பாஷிகார பற்றி உபன்யாசம் பண்ணு அப்படின்னா, அவர் தான் அத்வைதம் துவைதம் எல்லாம் நல்லவராக இருந்து பண்ணினார். எல்லாம் அவருக்கு தெரியுமாங்கிறதுக்கு பிரமாணம்னு அப்பா ஸ்லோகம் ஒன்று. அத்வைதம் சவசாம் நேத்ரே அத்வைதம் ராமானுஜர் அவரு கண்ணுக்கும் காதுக்கும் அத்வைதம் வச்சிருந்தார், நாக்குல துவைதம் வச்சிருந்தார். ஆகையினால அவருக்கு ரெண்டும் தெரியும். உடனே எல்லான்னு கேட்டார், கண்ணுக்கு காத்துக்கும் அத்வைதம், பாம்புக்கு கட்சி விந்து ரெண்டும் ஒண்ணுதான், நாக்கு ரெண்டு அதாவது துவைதம் அப்படி சொன்னா. இந்த ஸ்லோகம் உபன்யாசத்துல சொல்லி ரொம்ப பிரமாதமா இருக்கு சுவாமி, ஏன்னா புது மாதிரியா இருக்கு, பழைய விஷயங்கள் எடுத்துருக்கு. அதனால இது எனக்கு பெரிய எக்குப்பிடு. திருக்குடந்தை ஆண்டவரம் பரமதிச்சு இயல்பு வச்சு நடந்த பொழுது அந்த சில பேர் மட்டும் பேசின, டைம் இல்லை. அதுக்காக ஒரு 5 பேர் தான் அப்ரூவ் பண்ணினான். அந்த மேனேஜ்மெண்ட் முழுக்க இவர் பண்ண, எம் ஸ்ரீனிவாசன் சுப்ரீம் கொடுத்துச்சு. 5 பேர் தான் பேசணும். 5 பேர்னா ஒன்று இவர் இஎஸ் வரதாச்சார் சுவாமி அவற்றையும் நான் மினிமம் வாசித்தேன். பரம கிருபையோடு சொல்லி கொடுத்தேன். இஎஸ் வரத ஆரம்பம் பாட்டு தீபிக்க வரைக்கும் சொன்னார். ஆரம்பத்தில் அண்ணாதூர் வரதாச்சார் வரதாச்சு இஎஸ் இஎஸ் வரதாச்சார் சுவாமி, அதுக்கப்புறம் மில்லிவலம் கிருஷ்ணமாச்சார் சுவாமி, அதுக்கப்புறம் பனமை சுவாமி ஐசிங்கன் மடத்து ஸ்ரீகாரியம் மூணு பேர், அதுக்கப்புறம் நாலாவதா வந்து வில்லூர் சுவாமி ஸ்ட்ரோக் அப்பா சுவாமி அடியன் போட்டிருந்தேன் நாலு, அஞ்சாவதா வந்து ஐசிஎர் முக்குரெட்டி. முக்குரெட்டி வந்து டைம் லிமிட் கிடையாது, மீது எல்லாம் பத்து பேர் முடிச்சுட்டு விட்டாங்க. அது உங்களுக்கு பிரமாதம் மேனேஜ் பண்ணியிருந்தா, இவ்வளோ தரம் வந்தால் உள்ளே விடப்பட்டேன். மற்றவங்களாம் ஆசைப்பட்டா பெரிய வித்துவாருங்க, அவளுக்குலாம் சான்ஸ் கிடைக்கல. இவருக்கு பிள்ளையாருக்கெல்லாம் போய் கொடுத்தா அவர் ஸ்ட்ராங்கத்தை சொல்லணும். அது உபன்யாசம் நான் பண்ணதுக்கு முன்னாடி ஒருத்தர் உள்ளே புகுந்து வழியா நான் எப்படி பண்ணாமல் இருப்பேன்னு சொல்லி கேட் கிராஷ் பண்ணி சொல்லிட்டேன். அது முடிஞ்ச அப்புறம் ஆடியன்ஸ் சொன்னேன். அப்புறம் இஎஸ் வரதாச்சார் கேட்டார், என்ன சொன்னேன் உங்கள் அப்பா ஸ்ட்ரோகத்தை அர்த்தம் சொன்னேன்னு கேட்டார். இவ்வளோ லேட்டாக சாய்ச்சின்னு கேட்டேன். தேசிய ஸ்ட்ரோகத்தை அர்த்தம் சொல்லுங்கள், அப்போதான் ஆச்சாரிய ஸ்ட்ரோகத்தை அர்த்தம் எடுத்து நீ சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு. அந்த மாதிரியான பேங்க் இன்புட் இருக்கு. அதனால உபன்யாசம் ஒரு பரிமளம் சரியா. நான் என்ன ஸ்லோகங்களா எழுதுறது, ஸ்லோகங்களே எழுதாமலே இருந்தேன். அவர் ஸ்லோகத்தையே பிரச்சாரம் பண்ணுங்கிறதுக்காக அதையே அச்சு போட்டேன் பண்ணேன். அதான் சொக்கராவது சித்தாந்த பாடம் எடுத்தவர், நீ எழுதாமல் இருக்காத ப்ராக்டிஸ்ல இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன அப்புறம் தான் அப்புறம் எழுத ஆரம்பிச்சேன். நடுவில் நிறுத்தியே விட்டுறேன். அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி அதனால அது பெரிய இன்புட் இருந்ததுனால சொல்றேன். திருப்பாவையும் சரி அவருடைய செயலி தனி அதில் சொன்னேன். அதனால நம்ம திருப்பாவை புருமாதிரியா இருக்கும். அதே மாதிரி ராமாயணம் எல்லாம் அவருடைய அனுபவத்தை கொண்டு வந்ததுல புரு மாதிரியா இருக்கும். சுவாமி பல சதஸ்ல பல வருஷமா அத்தியக்ஷராவும் பால்யத்திலேயே வாக்கியார்த்தங்கள்லாம் சுவாமி சாதிச்சிருக்கார். அதுல தேவரீருக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இந்த சபை ரொம்ப நன்னா நடந்தது அப்படின்னு ஹிருதயஸ்பரிசியா இருக்கக்கூடிய சபை, அந்த விஷயங்கள் என்னங்கிறத சுருக்க சாதிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இது கேள்விக்கு ஒரு விஷயம் இருக்கு. எல்லா சபையும் பல விதமா பல பல வருஷம் பல வருஷம் நடக்குது. ஒரு வருஷம் நன்னாமையும் ஒரு வருஷம் நம்ம போற டைத்துல நன்னாமையும் அது போனாலும் போகும். அப்படி மாலோலத்துல அதுக்கு முன்னாடி திருக்குடந்தான சதாபிடைய சதசு சக்சஸ்ஃபுல்லாக ஃபைனலிங் இது பண்ணி அதில் என்ன எடுத்து அப்படியே சொல்ல ஆரம்பித்தேன். ததந்திர பிரதிபத்தோர மதி கிருஷ்ணா அதுக்கு முதல்ல வந்து யாரோ அதிகாரம் சொல்லிச்சே அடிக்க போட்டோம். ஜாஸ்தி கேட்டேன், ரொம்ப பெரிய வாழை கேட்டேன். அது திருக்கு அது ஐஷிங் இருக்குது திருவிழா முக்குரஷி. அதனால இவனை சிக்ஷிக்கணும்னு தீர்மானிச்சுட்டு அது அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு என்ன பண்ணிட்டார். ததந்திர பிரதிபத்தோர பதிலாக உத்கிராந்தி ஆன உடனே வாங்கினது தட்சிணா சப்தா ஆச்சு மேலே சூத்திரம் சொல்லிவிட்டார். அப்போ ரெண்டு சூத்துக்கு மேல சொல்ல முடியல, அது இதுவரை எதிர்பார்க்காது. அப்புறம் கொஞ்சம் பார்த்து சொல்றேன், பார்த்தாலும் சொல்ல போய் போர் விட்டேன். போர்னு ஆயிடுது. அது முடிஞ்ச பிற்பாடு அப்புறம் அவகாசம் கிடைக்காத சம்பாவனை எது முடிஞ்சு போயிடுது. ஐஷிங்கர் எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுது அடி இருக்கு. அப்போ இல்லைவன் ஐஷிங்கர் தான் அவரோட படுத்திருந்தேன் மத்தியான தந்திரம். அதெல்லாம் பல சதசனத்தெல்லாம் சாயங்கம் தாண்டா இதுக்கு வருத்தப்படவையா அப்படின்னு அவர் கன்சோல் பண்ண முடியா ஆயிடுச்சு. அவர் கவுன்சிலிங் கொடுத்தார். அந்த ஐஷிங்கர் தாய்ச்சா வேண்டா முதல்ல இருக்கிற குழந்தை உங்களுக்கு கேப்பர் மறுபடிச்சோடுதான் நடக்கக்கூடியதான் எங்களுக்கு அவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்தார். ஆனால் அதனால அடுத்த வருஷ சாசு மாலோல சாசு வரத்துக்கு முன்னாடி நான் வந்து அனுமாரிக்கு மேற்கே சாந்திச்சேன்னா சரீரக்கு மேற்கு செய்யணும்னு நாலாவது பாதம் முதல் அத்தியாயம் முதல் அதிகரணும் அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதில் விஸ்வ பிரகாஷிக பாவ பிரகாஷிக எல்லாத்தையும் பார்த்து ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு போனேன். ஐஷிங்கம் அந்த மனசுல ஞாபகம் வச்சிருந்த போனதுல நான் ஸ்டப் பண்ணிட்டோன்னு சொல்ல சொல்லிட்டேன். முழுக்களும் சொன்ன அது ஒரு ஒன்றரை மணி நேரம் சொல்லியிருப்பாரு. ஐஷிகம் நடுவில் மேலே மேலே போய் கேட்டுக்கிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு வந்தேன். அதில் நடுவில் இந்த கேள்வியே வந்தது. தம்பி பந்தோ சுகசஸ்தேல் ஓகே ஜீவாத்மாவும் சாப்பிட்றான் பரமாத்மாவும் சாப்பிட்றான் எப்படா ஜீவாத்மா பரமாத்மா சாப்பிடுவான்னு ஐஷிகர் கேட்டாச்சு அப்படின்னு. அங்கேனா ஐஷிங்க ராஜகோபுரம் கட்டினாங்க, ஐஷிகரா கட்டுறது கொத்தனார் தான் கட்டலாம் அப்படின்னு ஐஸ் ஐஸ் வித்வான் குரு கிட்ட படார் ஐஸ் வச்சு டைம் என்ன பண்ண போறார். அப்போ வந்து அப்போ வித்வான் குரு தலையிட்டு போய் திருக்குறதாண்டாம் அதிகாரி சொல்றான் அதிகாரி தலையிட்டு அவரை கட்டிச்சுட்டேன் சொல்றான் நல்லா கேள்வி போட்டு முழுக்கணும் ஆயிடுது. ஆன பிற்பாடு அவ்வளோ நாழி கொடுத்தார் புதுக்கோட்டை சாமி கூட கிடையாது. ஆனால் எல்லாம் பார்த்து அனைத்தையும் சொல்லி கொடுத்து போடுறேன் அப்படியே சந்தோஷப்பட்டேன். ஐஷிங்க ஒரு சிங்கக்குட்டி கர்ஜிச்சா அவரையும் கர்ஜிச்சான்னு சொல்லிச்சேன். அது எதுக்காக பண்ணார்னா அது சிரமம் பண்ணிட்டோன்னு மனசுல திருவிடலாம் இவ்வளவு பாதுபட்டு வந்து சொல்றாரு. அது ரொம்ப நிறைவா நடந்தது. ஆனா நிறைய சாசனம் இருக்கு, திருக்குடந்த ஆண்டவர் சாசனையும் திருக்குடந்த ஆண்டவரும் சிங்குள வந்தாரு, அது பதில் சொன்னா சந்தோஷம். அப்புறம் பரவா கோட்டை ஆண்டவர் சாசில பெரிய சண்டை ஆயிடுச்சு, அதுவும் போச்சு, அதெல்லாம் நடக்கும். ஆனால் மகான்கள் எல்லாம் அவளுடைய லெவல் நாம இல்லைனாலும் அவ பரம கிருபையா நம்மள எடுத்து. அவரது ரொம்ப பெரிய வித்தம் கேள்வி கேட்டார், அந்த கேள்வி சரியில்லை, கேள்வியே எழாதுன்னு சொல்லி பதில் சொன்னேன். அப்ப வல்லிபுரம் சுவாமி சொல்வதை வந்து கேட்காம இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவர் சொல்லிருந்தார். அது இன்னொரு சாஸ் வச்சா அந்த சாஸ்ல ஆறு உபன்யாசம் பண்ணாலும் ஒருத்தர் வந்து சம்ம பண்ணிட்டு இருந்தார். அடியன் உபன்யாசம் சம் பண்ண ஆரம்பிச்சார், வல்லிபுரம் சுவாமி தான் நடத்தினது, கொஞ்சம் சம்ம பண்ண வேண்டாம், அவன் பண்ணி பண்ணி பண்ணா யாரும் கேட்க மாட்டார், அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் என்கரேஜ் பண்ணா. ஆனா அத்தனைக்கு பின்னாடி வி ஹட் டு ஒர்க் அந்த அறுகுறம் பெரும்பாலும் புத்தி கொடுத்தார். அதனால சாதாரணமாக போக மாட்டேன், இப்பெல்லாம் வயசாகிட்டு நோட்டு பண்ணுறதுக்கு அவகாசம் முடியறதில்லை. ஆனால் இப்போ சொல்ல வேண்டியதில்லைன்னாலும் கூட இப்போ கூட சில சில சாயத்தில் பரீட்சா அதிகம் சொல்ல வேண்டான்றாலும் சில சாயத்தை சொல்லி வச்சு நாமளே முதல்ல சொல்லணும் வரும். அப்போல்லாம் ஒரு விஷயம் பார்த்து தான் சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் வசதி இருக்கிறதா போட்டுருவோம். முதல் முதல் டெக்னாலஜியை கொண்டு வந்து எல்லாரும் ஸ்லைடை போட்டு அது அது எப்போல்லாம் அந்த இதில் சாஸ் தான் கட்டணும். சரதொழி சாஸ் வச்சா சதசூஷினிக்கே தனி சாஸ் வச்சார். அப்போ வந்து ஒரு சிக்கல் இருக்குதுல்ல, சத வித்வான்களே டெய்லி பிரச்சாரத்தை இல்லாதனால பெரிய வித்வான்லாம் எப்படா 7 கோடி 8 கோடி தேசியம் வச்சார்னா முதல் கோடி சொல்லி 8ஆம் கோடியில் தான் கேள்வி கொடுத்துருவாங்க ஞாபகத்தில். அதனால அப்புறம் திருவிட்டு அவாளையும் காப்பாற்றணும் நம்மளையும் காப்பாற்றிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அதை என் புரிஞ்சு போயிடுது, இது இப்படி பண்ணால் சரிப்பட்டு வராதுன்னு நான் அடி என்ன பண்ணேன், முதல்ல ஸ்லைடு போட்டேன். சமஸ்கிருத ஸ்லைடெல்லாம் பண்ண கஷ்டம், அப்போல்லாம் பிக்சர் பண்ணி அப்புறம் ஸ்லைடு போட்டோம். எங்க ஆபீஸ்ல ஒருத்தன் பிடிச்சு போட்டு போனேன், அத சொன்ன உடனே என்ன சார் சுவாமி சாய்ச்சி இது வந்து ரொம்ப நல்லா சொன்ன அவர் திருவள்ளவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி என்ன சார் சுவாமி திருவாக்கால எக்ஸைட் ஆகி சாதிக்க மாட்டார், சூக்தம்னு சொன்னார்னா அத பெஸ்ட் தான், சூக்தம்னு சாய்ச்சிட்டாருன்னா டியூட்டி சுவாமி ரெண்டு பேரும் சொல்றாரு சூக்தம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தே ஆர் வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு வெரி வெரி ஹாப்பி அப்படி சாய்ச்சார். அப்புறம் மற்ற வாழ்க்கையும் சொல்லிட்டேன் கருணாகரன்னா சொன்னான், இது ஒரு பாக்கியம். இந்த ப்ரிப்பரேஷன் அவாளுடைய எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தேன். மதுராந்தன் சுவாமி சர்வாநாதமதிஷ்ட புராணாத்தியன்னு அதிகரணம் உபவேதாந்த சபைன்னு ஒரு விஷயத்தை நடக்கிறது இப்போ ஞாத்திகமை ஞாத்திகம் பகவதின்னு ஒரு பாசனம் அதிகாரம் ஒன்று சொல்லணும். இந்த திரண்டு ஜி ஏற்பாடு மதுராந்தன் சுவாமி தான் பிரசைட் பண்ணுது. மதுரா ஞாபகம் வரதாச்சார சுவாமி அன்னைக்கு சொல்லணும், அவர் இவ யாத்தியும் சொல்லலை, தான் போப்பரே என்னை கூட்டு நீ பார்த்துனு வந்துடும் நான் நான் போயிடுறேன் ஒரு நீ சொல்லி இப்போ சொன்னால் எப்போ அது என்பா முடிச்சு போயிட்டேன் நான் அதிகாரம் பார்த்து வந்துட்டேன். ஏன்னா சுவாமி கேட்குறாரு வரணும் எங்கே நீங்கள் அவன் சொல்லணுமே அப்படின்னு மாப்பிள்ளை கேட்டேன். அவர் நான் பார்க்க போயிட்டார் சொல்லாது போயிட்டார் அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய என்ன யாருன்னா அதிகாரம்னா இல்லை அப்படின்ட்ட சொல்லிட்டு போயிடுறாரு சொல்ல சொல்லிட்டு அப்படியா சரி நீ பார்த்து வந்திருக்கியான்னு கேட்டேன். ஆமாம் நான் உன்னை சொல்ல சொல்லிட்டேன் சுவாமி அந்த சார் தம் முன்னாடி சொல்ல சொல்லிட்டேன் கேட்டு செய்ய சொல்றோம். அதாவது அவ்வளவு தூரம் அக்கறையா எடுத்து பண்ணிடும் சொன்னவன் சுவாமி சொல்றோம். அப்புறம் ஒரு வார்த்தை சாய்ச்சார் பாரு இதம்பரமா அதிகாரம் பார்த்துட்டு வந்து நீ சொல்ற அப்படிங்கிறது சந்தோஷம்தான், ஆனா எந்த அதிகாரமும் எப்ப கேட்டாலும் அதனால என்ன பண்ணு லீஷர் கணக்கு அடிச்சவா ஸ்ரீபாஷன் அவர் தான் லீஷர் பண்ணிட்டு சென்றாரு அது வாத்தியாரா இருந்தவா வேண்டாம் நான் இன்ஜினியரை கேட்டு லீஷர் ஆனா அந்த சுவாமி சாய்ச்சார் ஸ்ரீபாஷன் எடுத்துட்டு போ லீஷர் கணிச்செல்லாம் அது ஸ்ரீபாஷத்தை செய் ஸ்லோகம் கூட எழுதாது ஸ்ரீபாஷத்தை செய் அப்படின்னு அவருடைய வார்த்தையை அப்புறம் நானும் எப்படி சொன்னேன். அதனால காலக்ஷேபம் ஆலோசனை சரியா போயிடுச்சு. அந்த இதம்பரமா பார்த்துருந்து சொல்றதுங்கிறது வசதி அதுவே, ஆனா எப்ப எது கேட்டாலும் இப்படி சொல்லணும் அப்படின்னு ஐதீகங்கன்னா ஒரு சுவாமி இப்படி சொல்லாத போயிட்டா இப்படி சொல்லாம இருக்கக்கூடாது அப்படி பார்த்துருந்தனால்தான் அங்க முதல்ல இந்த பட்சம் கொடுத்தேன். சலாகா பரீட்சைன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணார் பரவாயில்ல புத்தகத்தை கொடுத்தனே திறந்து பாக்குறா என்ன அதுக்கு சொல்லணும். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதை விட முதல் முதல் விக்கெட் நான் அடியன் தான் மாட்டிருந்தேன், எனக்கு தான் வந்து பரமத்தை சேர்த்து உண்மான பராதிகள் அது அடியன் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன். 5 நிமிஷம் டைம் கொடுப்பார் அது சொல்லிட்டேன். அப்புறம் அதை சில பேர் மட்டும் மிஸ்யூஸ் பண்ண 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தவளுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் சரிப்பட்டு வரல இருந்தாலும் அதுலயும் மறுச்சு கொடுத்தாரு ஒரு கான்பிடன்ஸ் அதனால சோதிச்சு பத்திட்டு நினைச்சு பாத்திட்டு அதிகாரம் எப்படி சொல்லணும், அதுதான் அந்த அதிகாரம் ஆசை. அதுக்கு எல்லாம் கிடையாது, எட்டே கிடையாது. இப்படி பல மகான்களுடைய கிருபைக்கு பாத்திரமாயிருக்கேருங்கிறது தெரியறது. அதுலயும் விசேஷிச்சு சில ஆச்சாரியால் அடியேன் திருநாமங்களை சொல்றேன். அந்த ஆச்சாரியால் கிட்ட கிடைச்ச விசேஷ அனுகிரகம் அப்படின்னு சுவாமிக்கு தன்னுடைய சுவாமியுடைய சரித்திரத்துல இருக்கும், அது என்னங்கிறத அனுகிரகிக்கணும். முதல்ல ஸ்ரீமத் மதுராந்தக சுவாமி. மதுராந்தக சுவாமி, மதுராந்தக சுவாமிக்கு கடைசி காலத்துல காது ஒழுவா கேட்காது. ஆனா அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சுட்டுனா அதுல என்னென்ன கேள்விகள் இருக்கும், எங்கெங்க தப்புவாங்கிறது மட்டும் அவருக்கு தான் அவருடைய உபஸ்திதி கிரந்தம். அவருடைய தேரி என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல சொல்லப்படும். புருவாச்சாரியா சொன்னது உபஸ்திதியோட சொல்லாது. அவரை அவரை பத்தி தெரியுமா என்னாலும் அடையாது, அதை பழக்கிதான் போகணும். அதுல பூமாதிகரணம் சொன்னேன் முக்குரையர் முன்னாடி அழிக்கிற அவர் ஒரு கேள்வி கேட்டலாம் முடிச்சு சுவாமி பேசாமல் கேட்டிருந்தார். பூமாதிகரணம் சொல்லி முடிச்ச உடனே கவர் சம்பாரம் விடுறாங்கிட்டார். அப்ப சுவாமி ஒரு கேள்வி கேட்டார், எத்தனை நான் பசதி நான் சொன்னி சபூ மாட்டுக்கு அங்க போனா எதுவும் தெரியாது எதையும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஏக விஞ்ஞானம் சிறு விஞ்ஞானத்துக்கு இது எதிர்த்து தட்டா இருக்கு, இப்படி சொல்லலாமான்னு கேட்டார். சுவாமி தானா கேள்வி காயம் பண்ணது, அந்த கேள்வி பாவ பிரகாசியில் இருக்கு, அவரை பத்தி தெரிய வேண்டியிருக்கு, அவரா கேட்க மாட்டோம் நம்மளே பண்ணக்கூடாதுன்னு சாதி. அதனால இந்த பாவ பிரகாசி டாக்டரும் பயிற்சிட்டு அது மாதிரி நான் பசிதி நான் பிருத்தக்வேர பசிதி கேட்டா அப்படி பாஷத்துலயும் இருக்கு பாவபுரையர் கேள்வி கேட்டு பதிவு. அதுக்குள்ள என்ன சம்பாரம் பட்டேன் அவரை கொடுப்பறேன் போன அப்படின்னு சாதிச்சிட்டேன். ஆனா திருக்குடந்த ஆண்டை மட்டும் ரொம்ப ரசிச்சேன், ரசிச்சு அவர்கிட்ட அவரும் ஒரு கேள்வி கேட்டார், ஏன் இப்படி சொல்லணும், என் அமுதனை கண்ட கண்டு மற்றொன்றினை காணாதுன்னு சொல்றாரு, அப்படி சொன்னா நல்லா இருக்குமே தேசியம் இப்படி சாய்ச்சிருக்கார் அப்படின்னு கேட்டார். அவன உடனே முதல்ல சதஸ் முடிஞ்ச உடனே சதஸ்ல கேட்கப்பட்டது அந்த அண்ணாரு அந்த ஐஸ்ல திருக்குந்தான் கேள்வி கேட்டார். சதஸ் முடிஞ்ச உடனே கிளம்புறாரு. அப்ப பூமாதிகரனும் ஐயா சுவாமி மதுராந்த சுவாமியோட அபிஜான பிரசாதத்தை மூட்டை கட்டி கொடுத்தேன், குழந்தைகள் எடுத்து போய் கொடுத்துருக்கோம் பிரசாதத்தை கையில வச்சிருந்தேன் பக்தம்னு அதுல வருது அந்த இதா அந்த ஸ்லோகத்தை சாய்ச்சி அதிகம் சார் ஸ்லோகத்தை அந்த கையில வச்சுட்டு ஆண்ட வினை கேட்டேன் பிரதட்சிணத்தை இந்த கேள்வி கேட்டான் அவன் பயிற்சிவா சரின்னு சாய்ச்சி கொடுத்து ஏன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு கேட்டார். அவர் உடனே இஜாராத்து தரிய தனி சந்தை போயிடுச்சுட்டான் சுவாமின்னு சாய்ச்சாரு காதல விடல. ஆண்டவன் அடியை கூப்பிட்டு போய் போறைய கூட போற போட்டுருக்கு போய் எதையும் கேள்வி வந்து சொல்லி சார் நான் போனேன். எல்லாம் ஆயிரத்தி மணி கஷ்டம் என்ன என்ன சாய்ச்சி கேட்டா கேட்டாரா ஆண்ட கேட்டேன் அடியேடா நீதே சொல்ல வேண்டியது சொல்லிட்ட பதில் கரெக்டா, ஏன் எப்படி சொல்லணும், ஏன் பெருமானை பார்த்தீங்கன்னு பார்க்காது சொல்லப்படாது அதே சொன்னாங்க இந்த இடத்துல அது சரிதானே அப்படின்னு அப்படின்ட்டு ஒரு விஷயம் இல்ல. பரிபூர்ண பிரம்ம அனுபவங்கிறது சவிபூதிகமான சவிபூதிகமா பெருமாள் பார்க்கணும்னா எல்லாமே பெருமாள் இது பெருமாள் விட்டு தனிச்சில பிரதக் சித்தமாயிருந்தேன் ஆகினா பெருமாள் விட்டு பிரதக்கா எதுவும் இல்லையு பார்க்கிற அனுபவம் வரும், அப்பதான் பரிபூர்ண பெருமா இருக்கும். அதை சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். வந்த காத்தின் தத்தில் சாய்ச்சல் சொன்ன உடனே ரொம்ப அற்புதமான விஷயம் பாருங்க நல்லா சொன்ன கேள்வி. அது மாதிரி மதுராந்தன் சுவாமியுடைய அந்த உபஸ்திதி இந்த அர்த்தமும் தேசிய அப்புறம் முடிவா அனுபவத்தை தெரிவு செய்தையும் சாதிக்கிறார் அந்த இடத்துல இதையும் திருவள்ளம் பத்துறார். ஆனா இதனுடைய இந்த அர்த்தத்தினுடைய சீர்மை அது மதுராந்தன் சுவாமி அபிநவ தேசிக உத்தமூர் சுவாமியுடைய அனுகிரகம் தேவர்னா அது ரொம்ப விசேஷமான அனுகிரகம். அது என்னன்னு கேட்டா நான் வந்து சமசம் சமசவத விசேஷ சமசாதிகரம் அது அழிவுல சொல்லிட்டு ஸ்லோகமா எழுதியிருந்தேன். அதை வந்து எதிர்த்தே மெட்ராஸ் வந்தேன் அப்பதான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன் சுவாமியை சேவிச்சு போலான்னு திருமாளிக்கு போனேன் சேவிச்சேன். சும்மா விஷயம் சொன்னேன் கேட்டாச்சு எத்தனை அவருக்கு என்ன அவகாசம் வந்து நம்ம சொல்லி கேட்டாச்சு அதான் அவளுடைய பெருமை. ஸ்லோகம் தோடகத்தில் பண்ணது ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. எல்லா ஸ்லோகத்துல ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் இப்ப மாத்திட்டு நல்லா இருக்காதான்னு கேட்டாச்சு சந்தோஷப்பட்டு. அந்த அது அந்த சுவாமியுடைய விசேஷமான அனுபவம் எப்படின்னா சிவசங்காச்சாரத்தை கூட்டு சாய்ச்சார் அவர் சாய்ச்சார். இந்த பையன் வந்து காலக்ஷேபம் பண்ணேன்னு பண்ணதான் பண்ணிருக்கான் நிறைய சம்பாதிச்சிட்டான் நிறைய சம்பாதிச்சார்னா என்னன்னு பத்தி, அடியில் நிறைய சம்பாதிச்சுட்டீங்க, பெரியவாழ்கிட்ட நிறைய அர்த்தம் சம்பாதிச்சுட்டேன். அதே மாதிரி யாதவாபிய உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தேன் மயிலாப்பூர். ஒரு நாளைக்கு சுவாமி தானே எழுது உபன்யாசம் கேட்டு போனதான் வந்திருக்கேன். எழுந்து முழுக்களும் கேட்டார். முக்கூர்ஷிம ஜெய்சங்கருடைய விசேஷ அனுகிரகம். இந்த பாரண விஷயத்துல கூட முக்கூர் ஜெய்சங்கர் கிருப பண்ணினதா அடியேன் தேவரீரண்ட கேட்டிருக்கேன். அந்த விஷயத்தையும் சாதிக்கலாம். பெரிய விஷயம் தெரிஞ்சுட்டு அடியணும். அது நரசிம்ம ஜெயந்தினிக்கு எதிர்ச்சியா படத்துக்கு போயிட்டுதான் ஆயிடுச்சு. அதாவது அடியோட தங்க கல்யாணத்துக்கு 2000 ரூபா கடந்தேன்னு சாய்ச்சிருந்தாரு. இவ்வளவு பிரிதினால அதை வாங்கிக்கிறதுக்காக போகணும், கல்யாணம் நடக்கணும். அதனால நாங்கள் பொறிச்ச அன்னைக்கு சீஜா அன்னைக்கு போனா தான் கல்யாணத்துக்கு வரத்துக்கு வரணும்னு நினைச்சு வச்சு தானே போயிட்டேன். அதெல்லாம் எடுத்து ராத்திரி அப்புறம் திரும்ப முடியாது காஞ்சிபுரத்து, காஞ்சிபுரம் கல்யாணம். அதனால ஐஷிகள் சாய்ச்சார் அவ்வளோ இவெல்லாம் சோத்த தின்னு வேடி அவர் பாஷம் சாய் இவெல்லாம் சோத்த தின்னு வேண்டாம் நீ பட்டிக்கு பலகாரம் ஆச்சிடும் எனக்கு ஆசிரமத்துக்கு ஒத்துக்கும் சாய்ச்சு. ஏன்னா ஆசிரமத்துக்கு ராத்திரி பலகாரம் போடு. அப்புறம் வெறும் சாதம் மட்டும் சாப்பிட்டா அப்புறம் தயிர் சாதம் சாப்பிட்டு போக முடியாது, அப்புறம் போடுவாங்க. அதான் வெடிக்க விட்ட போர் குழம்பு கொண்டு அப்படியே நியமிச்சுட்டு வந்து அப்படி என் ஒருத்தனுக்கும் அந்த பாரதியை பண்ணி வச்சாச்சு. அதில் பல விஷயம் நியமிச்சு, அதாவது நானும் தொந்தி நாளைக்கு சாப்பிட்டு வந்திருப்பேன். ஆனதாக எடுத்து பார்த்துட்டு நமக்கு என்ன அப்போ சின்ன வயசு அவ்வளோ தூரம் புரியாது. ஆனால் அந்த பாரணிய நியமத்தை அவசியம் விட்டுறக்கூடாது. அவாவ அனுஷ்டான் தான் அவ பண்ணுறதுக்கு நாம் உபகாரம். நம்ம பார்த்துல அப்படி தான் பண்ணுவாள். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் அம்மா வந்து அம்மாள் சாசு வச்சேன் பல சமயம் அம்மாள் சாசு அம்மாள் திருச்சி நரசிம்ம ஜெயந்தினிக்கு வரும் சன்னதி வித்வான்கள் வருவாப்பில் நிறைய பேர். அப்போ நான் இருந்தா நிறைய பேர் வருவான். மேல்பாங்க சுவாமி எழுவார், தட்ட நரசிம்மாச்சாரி எழுவார், பழையபுத்த சுவாமி வளம்பரம் பாடசாலைன்னு வருவாங்க. அன்னைக்கு நம்மளுக்கு பலகாரம் அவளுக்கு பாருங்க ராத்திரி அத்தனையும் பண்ணுவான். அம்மா அசிஸ்டன்ட் அடிப்பான். அது ஓர் குழம்பு எல்லாம் பண்ணி திருக்கணும் பண்ணி பாரணத்தில் ஆத்திரி எல்லாம் பண்ணி அவளுக்கு சாதி. இந்த பலகாரக்காரன் இந்த பக்கம் பலகாரம் இதை ஒரு தர்மத்தை இப்படி அனுஷ்டிக்கணும். அவளுன்னு மைனாரிட்டியாக இருந்தாலும் அவள் தர்மத்தை அனுஷ்டிக்க பண்ணும். நீயும் உன் தர்மத்தை விட்டுறக்கூடாது. அதை அவ்வளோ ஞாபகமாக அந்த ஆசிரமத்துக்கு பாரா திருவாரூருக்கு ஏழத்துக்கு முன்னாடி அம்பு கூப்பிட்டு சொல்லி அது வேற வடிக்கிட்ட வடி வடி வெடிச்ச பொருட்கள் என்னன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன். அதையும் பண்ணி கொடுத்து திருக்குடந்தை ஆண்டவனுடைய விசேஷ அனுகிரகம். திருக்குடந்தை ஆண்டவர் ரெண்டு உபநயனத்துக்கே எடுக்காரு. அடியன் உபநயனத்துக்கு என்ன விசேஷம் கேட்டா அடியன் வேடிக்கையா சொல்றேன். அடியன் உபநயனத்துக்கு திருக்குடந்தை ஆண்டவர் பூர்வாசிரமம் கண்ணன் சுவாமி முத்தமன் சுவாமி ரெண்டு பேரும் கோடம்பாளையத்துக்கு வந்தா மாவா இடத்துலேருந்து நடந்துதான் வந்தான். அவ சன்னியாசம் ஆகிட்டார். அடியனுடைய பையன் உபநயனத்துக்கு விஜயன் கிருஷ்ணமாச்சாரியெல்லாம் சன்னியாசம் ஆகிட்டார். அப்ப இன்னொருத்தி இப்ப அடிய பேர உபநயத்தை ஒருத்தரா விட்ட சொன்ன அவன் ஓடி போயிட்டான் சொல்லப்பட்ட உங்களுக்குதான் அடுத்தபடி வேடிக்கை. அது எப்படியா ஆண்டவன் ஏடி திருப்பத்தை ஆண்டவன் அனுகரிச்சார். அத இந்த விஷயத்த கேட்டு ரசிச்சார். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தார். நாக்பூர்ல ஒரு உபன்யாசம் ஆண்டவன் கேட்டிருந்தார். அவருடைய சப்ததி நாக்பூர்ல பாத யாத்திரை, அதனால சப்ததி விசேஷமா கொடுக்கல. அப்புறம் தான் அசிபி தான் நான் நடத்தின சப்ததி 1977 நடந்தது. அங்க நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவன் இங்க கேம்ப் பண்ணியிருக்காரு. அதனால ராத்திரி உபன்யாசம் நான் படிச்சு ஆண்டவனை நாற்காலில் உட்காந்து கேட்டுருந்துச்சு. பெரம்பு நாற்கால் போட்டு வாசல் பகவத் பாத சபைன்னு ஒரு சபை. அதுல நான் வந்து அனுஞ்சித க்ஷமா யோகம் அப்புண்ணிய ஜனபாதம் அஸ்மிருஷ்ட மதிராகம்ன்ற ஸ்லோகத்தை எடுத்து அர்த்தம் சொல்லி நாலு ராமர்கள்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கூட்டாச்சு. ஆமா பாவஞ்சனங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இது புரியுமாடாங்க நானே எடுக்க மாட்டேன் இத்த போய் சொல்வாளா. ஜனங்கள் வந்தா அது முடியாது. 2 மணி நேரம் திரும்பிய நல்ல விஷயம் கேட்டு புரிஞ்சுக்கணும். உன்னுடைய பாண்டித்யத்தை காண்பிக்கிறதுக்கு சதஸ் இருக்கு. ஜனங்களுக்கு சொல்லித்தர முடியாது அப்படி பண்ண புரிய முடியாது. என்ன நான் சொன்னா கேப்பியால் யோகி மஞ்சுழு தம்பிள்ளதான் சார் மஞ்சுழு தம்பிள்ள என்ன ஏன்னா தேவனா தேவன் தர்க்கம் வாசுவது அம்மாவா ஒன்னா ஒடையாடி சின்ன குழந்தைங்க. அதனால உங்க அம்மா கல்யாணத்துக்கு தானே ஊருக்கா சாட்சி 5 நாள் கல்யாணத்துல சாட்சியா வடிக்கணும். அது மாதிரி பிரியமா அந்த வார்த்தை அடியற ஒரு விஷயம் தான் புரியும். அதெல்லாம் யூ ஆர் ஹியர் டு இன்ஃபார்ம் நாட் இம்ப்ரெஸ், அது அவர் கற்றுக் கொடுத்த விஷயம். அதனாலதான் பின்னாடி வர உபன்யாசங்கள் எல்லாம் சட்டம் சதஸ்லயும் அவர் அப்படி வெளில சொல்லலாமோ இல்லையோ இருந்தாலும் கேட்கற காலத்துல சொல்றேன், சத்தியம் தான் சொல்றேன். இது ஞாபகம் இருக்கு, ஆசிரமத்துல சின்ன ஆசிரமமா அங்க ஸ்ரீரங்கத்துல அதுல ஒரு ரூம்ல தனியா அடி மகாக்கியார்த்த சொல்லி முடிச்ச உடனே கூப்பிட்டாச்சு. கருணாகர மாதிரி லட்சுமாச்சாரம் ஆயிஷம் இன்னொன்னு நல்லா சொல்றேன், நீ இந்த பொதுவாகவே சிபாஷியம் காலக்ஷம் பண்ணா உபன்யாசம் வராது, உபன்யாசம் பண்றவாள் சிபாஷியம் சொல்லுவார். எனக்கு ஏ சிபாஷியம் தெரியாதுன்னு பேர் இப்படிலாம் சாய்க்கலாமா அப்படின்னு இப்போ சொல்றான்டா காஷாயின் அப்புறம் அந்த காலத்தில் சொல்லிட்டு தான் இருந்தோம், உனக்கும் தெரியும் திருக்கோணத்தை அவனுக்கு சிபாஷியம் வராதுன்னு சொல்லிட்டுப்பா. ஆனால் ரெண்டுத்திலும் நல்ல பேர் கிட்டத்தட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மனப்பூர்வம் உனக்கு ரெண்டுத்திலையும் நல்ல பேர் இந்த வயசுலையும் இதை தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு இந்த அதிகாரம் சொல்லணும். அடுத்தவங்க அதிகாரமும் சாட்சி, அது என்ன அதிகாரம்னு கேட்டா அதுல வந்து சம்பிருத்தி வியாப்தி விசாரம், அந்த சம்பிருத்தி அதிகாரத்துல நயமயுக மாலிகளை அப்பய தீட்சிதப்பிரகாசிக்கு விருந்தமா ஒன்னு எழுதியிருக்காரு. அத நீ பாத்துட்டு வந்து அடுத்த அதிகாரத்துல அடுத்த சகசிரம் அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். அதோட அப்புறம் நூறு சாத்திட்டு அப்புறம் அவர் ஏழு அதிகாரம் அவன் தலைவர் சாகசம் நடக்கல. அப்புறம் பாம்பேல வந்து இந்த ஸ்ரீமுஷ்ணாண்டவர், ஸ்ரீமுஷ்ணாண்டவனுடைய கிருப்பை இப்ப அவர் கேள்வியில் வரலாம், அதனால அதனால அது பிரியமா இது பண்ணியாச்சு. அப்புறம் அவரை ஒன் நோவு சாத்தின்னு படுத்துட்டு அடிக்கடி வராம எப்பவான் வரவாள் ஆண்டவன் அழுக்கு ரெகக்னைஸ் பண்றாரு பார்க்கணும். டாக்டர் அப்படி ஒருத்தரை கொண்டு வந்தா மாதவாச்சா அப்படின்ற கொண்டு நடத்தி வச்சு போய் வந்துருந்தேன். யார் தெரியறதான தெரியவே பிரசித்த உபன்யாசகர் கருணாகரன் பாஷ்யம் அதிகாரி அப்படின்னு அதுதான் பத்தியமா. ஸ்ரீமுஷ்ணம் ரங்கராமானுஜ மகாதேசிகனுடைய விசேஷ விசேஷ கட்டாட்சம் சுவாமிக்கு என்னங்கிறத அதுவும் கீதா பாஷ்யனால வந்து ஒரு பெரிய சதஸ்ஸு. அந்த சதஸ்ல ஏதோ பக்திங்கிறது வேதத்துல வந்திருக்கா இல்லையான்னு கரணந்தூர் ஆண்டவனுடைய நூலர் 120வது காஞ்சிபுரம். அப்போ ஸ்ரீமுஷ்ண ஆண்டவனுக்கு வந்து அண்ணா கிட்ட ரொம்ப ஈடுபாடு தான். அண்ணன் முக்கூரேஸ்வர சாஸ்திரம்லாம் சொல்றது அவர் கேட்டார் பிரீத்தி. அவர் என்ன பண்ணா அந்த சாஸ்திரத்துல வந்து விஷயம் வச்சு கீத ஸ்லோகம் ஒன்று வருது. அந்த ஸ்லோகத்துல பஜதாம் பிரீத்தி பூர்வகம் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாவும் புத்தியோகம் தம் ஏனமாவும் பயாந்தித்தேர் ஸ்லோகம். அப்போ பெரிய வித்வான்களா இருந்தா. அப்போ அடியன் சொன்ன ததாம் தேஷாம் சயுக்தானாம் பஜதாம் அப்படின்னு பக்தி பஜிக்கிறவர்களுக்கு பிரீத்தி பூர்வகம் புத்தி யோகம் ததாமின்னு அறிமுகம் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் பாஷ்யகாரம் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். கர்வம் இல்லை, பெரிய மகான் அப்படின்னா அவெல்லாம் ஆட்சேபிச்சா அர்த்தம் தாண்டி இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது. பெருமானார் இப்படிதான் பண்ணியிருக்கேன், அது சுவப்பிரகாசத்தில் சமர்த்திச்சிருவையே அப்படி பண்ணுவோம் தாத்பரிய சித்திரிலும் தேசிச்சிருக்கேன் அப்படின்னு உடனே ஆண்டவன் அந்த ஆண்டவன் இந்த மாதிரி பேச்செல்லாம் உடம்பாட கொண்டாட புஸ்தகத்தை விட்டேன். புஸ்தகம் கொண்டு அவன் சொன்னப்ப தான் இருக்கிறான் தொடர்புல அதுலேயே அவருக்கு ரொம்ப பிரீதி. அதனால அப்படி ஒரு அபாரமா அந்த அப்படி சாஸ்திர சாகித்திய வந்தவன் எத்தனை பேரும் விருது கொடுத்துருக்கான் நிறைய பேருக்கு. அந்த விருதை என்ன சார் சுவாமி சிவசங்க பெரிய சீனியர்ஸ் இருக்கு அந்த செக்கே கொடுத்துற போதும் செக்கி அடி தான் ஏன் இப்படி கொடுத்தேன்னு ரொம்ப அன்போட வியாக்கியானமும் பட்டேன். அதுக்கு மட்டும் பண்ண மூணு அர்த்தம் சொன்னேன் சாஸ்திர சாகித்திய வல்லபன் ஏன் கொடுத்து என்கரேஜும் பண்ணேன். இந்த ஸ்ரீபாஷ காலட்சம் வைகுண்ட டெல்லியில சொல்ல சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ரிஷிகேச சங்கல்பம் பண்ணி திரும்பி வரார். அந்த சமயத்துல டெல்லியில தேசிய நிமிஷத்துக்கு ஐப்பசி மாதம் தான் பண்ணுவோம் ஐப்பசி சிரவணம். அடியனை வந்து முனிவாகரம் போக சொல்ல சொல்லிட்டார். ஆண்டவன் எல்லாம் ஆண்டவனையும் சொல்லட்டுமே நான் சொல்லிட்டேன். நியாயம் தான் அவள் ஆண்டவன் ஆசிரியர் சொல்ல போறான் ஆண்டவனையும் கேட்டுட்டு போறாரு. ஆண்டவன் போய் விஞ்ஞாபிச்சார். ஆண்டவன் சார் அவனே சொல்லட்டும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தானே தொடங்கி வைக்கிறேன் நானே இருக்கேன் அப்படின்னு முதல்ல ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவார். அப்புறம் சொல்லிடுவார். ரெண்டு நாள் ஆச்சு, மூணாவது நாள் அவரே உபன்யாசம் ஆச்சார். இவெல்லாம் சொல்ல நீ ஏன் உட்காந்துருக்க பலாரம் மட்டும் படுத்துக்கோங்கிறான். நல்ல விஷயத்த கேட்க தானும் கேட்க பண்ண இன்னும் கேட்க விட மாட்டேங்கிறான் பப்ளிக் அப்படின்னு சொல்லி தன்னா இருக்கிறான் கேட்டு போயிருந்தேன் அப்படியே இருந்தான்னு கேட்டு. அதனால திருவள்ளம் பண்ணி சாஸ்திர சாகித்ய வல்லவன் ஒரு பட்டம் கொடுத்து அந்த வேத வியாக்கியானத்தை எழுதுறதுக்கும் சில பேர் சொன்னா ஆட்சேபிச்சார், அது யாருக்கும் பண்ணல வேற கதை எழுதினா நல்லா இருக்கும்னு பெரியவர்னு சொன்னார். அப்படியே கூட பயந்துபட்ட தொலைஞ்சு போயிட்டு நம்ம சரி உனக்கு வேண்டாம் கதை எழுதித்தர சொல்ல எழுதுவான் இது அவசியம் போடணும் இது வேணும் அப்படின்னு அதை சமர்ப்பிச்சு கொடுத்தார். இந்த சாஸ்திர சாகித்ய வல்லவன் பட்டமும் கொடுத்தார். அப்புறம் இந்த அம்மாளுக்கு அவர் விக்கிரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் காஞ்சிபுரம், அந்த சாஸ்திரம் எடுத்துறவங்க ஏழை பண்ணணும் அதுக்கும் உடனே அந்த கொடுத்தார். எல்லாத்தையோட மேல அப்படி பிளாரசிஸ்க்கு வந்த உடனே ஆள் விட்டு ஆபரேஷன் பண்ணாதே அப்படின்னு சொல்ற பித்ரோ ஒரு தாப்பனார் பிள்ளை பிரித்தியோட யாரோ போய் கேட்டா கருணாகரன் வேண்டியவர் வந்திருக்காருனா கருணாகரன் யாருடைய ஞானபுத்திரன் தெரியுமா அப்படின்னு கேட்க ஞானபுத்திரன் சொல்லாம ஞானபுத்திரன் தெரியுமான்னு சாய்ச்சன் அவ்வளவு பிரீதி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் பண்ணார், பெரியவாள் இப்படி ஆசீர்வாதம் சொல்றேன் திருக்குடந்தை ஆண்டவன் காலத்துல சதஸுக்கு பத்து நாளும் வரமாட்டேங்கிறேன் நீ ஞாத்திக்கு மட்டும் வர அப்படின்னு திருக்குடந்தை ஆண்டவன் சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு பிரீதி விட்டுறதுல ஆசான் தானே போடுறாருன்னு கேட்டார். நம்மளே போடுறோம் ஆசிரமத்துக்கு தான் அண்ணா அப்படி கேட்டது ஆசிரியம் அண்ணாவுக்கு இந்த பண்ணீங்கன்னா திருத்தப்படுறாரு கேட்டார். ஏன்னா அவன் ஆசிரமத்துக்கு ஆஸ்தானிக்கு போடுறாரு அவர் அன்னைக்கு கேட்டது திடீர்னு ஒரு நாளைக்கு ஹைடெக் ஆகி வந்து உங்க ஆசிரமத்துல ஆஸ்தானிக்குவானா நியமிக்கிறார் ஏத்துக்க சொல்றாரு. யாரும் பண்ண மாட்டா அவ ஆசிரமத்து தான் போடுவார் அவர் அதெல்லாம் கடந்து இருந்தார். அதனால காணியம்பாக்க சுவாமி ஆட்டி ரெண்டு பேரும் ஆஸ்தானிப்பார் சங்கபுரம் சுவாமி போட்டுதான் அவ ஆசிரமத்தை சேர்ந்தவரா வச்சுக்கட்டும் போட்டார். அது போட்டதோடு இருக்காம 5000 ரூபா மாசம் சம்பாவனம் இது என்ன பண்ணணும்னு கேட்டார் தேவநாச்சாரத்துக்கு. ஒன்றும் பண்ணாமல் இருக்காது போகணுன்ற வேடிக்கை இருந்தாலும் அது அதே அவருடைய அந்த அன்பு அவர் ரொம்ப நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கார். எத்தனை ஹெல்ப் பண்ண முடியும் அத்தனையும் பண்ணியிருக்கார். ப்ரோத்சாகரம் பண்ணியிருக்கார். அது குமார் வந்து ஆண்டவன் வந்தப்பறம் அவர் இன்னும் லாபா பாருத்தி விதவான்கிட்ட பிரிந்தி இருக்கிறதுனால அதை பிரிய வச்சுக்கிட்டேன். அது நம்ம மறக்க நம்ம லைஃப்ல முக்கியமான பட்டத்தை கொடுத்து பட்டம் எல்லாருக்கும் மாதிரி அமையணும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்துடுச்சு அவாவா ஒருத்தருக்கு இன்னும் நல்ல பட்டம் கொடுத்துருக்கலாம் அப்படின்லாம் ஒரு வருத்தம் கொடுக்கும். சில பேர் பிரவீணன் கூட்டார் நான் வீணா இருக்கேன்னு சொல்றாரு இன்டெரக்டா அப்படின்னு அவள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அடியருக்கு மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷல் பட்டம் எல்லாருக்கும் அப்படி வரல எல்லாருக்கும் உபய மாம்சா இல்ல அப்படிதான் வரும். அடியர் மட்டும் ஒரு பட்டம் கொடுத்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் அதாவது தேவரீர் திருமாளிகைக்கே அசாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கவிதா சாமர்த்தியம். இந்த கவித்துவம் அப்படிங்கிறது எப்படி ஒருத்தருக்கு உற்பத்தி ஆகும் இல்ல இந்த கவித்துவத்தை அபிவிருத்தி பண்ணணும் ஒருத்தர் கவி ஆகணும் அப்படின்னா அதுக்கு சுவாமி கிட்டேந்து இருக்கக்கூடியதான ஒரு கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கறத பிரார்த்திச்சு. நான் அடியனே சொன்னேன் அடியனுக்கு வந்தது திருத்தருவாரூர் தான் ஜோனா தண்டி குரு உபதேசாஸ்திரான் அத்தியேதம் ஜடதியோ பலம். சாதாரண ஆளு கூட வாத்தியார் ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து தர்க்கத்தில் சொல்ல வச்சுடலாம் ஸ்லோகத்தை பண்ண வைக்க முடியாது அதனால பழைய ஸ்லோகத்தான் சொல்லி தரலாம். ஆனாலும் ஒரு அதுக்கு ஒரு அனுகிரக விசேஷம் இருக்கணும். ஆனாலும் சொன்னான் நீ விடாம பிராக்டிஸ் பண்ணு நிறைய கவிதைகளை திருத்தாபுரா ஸ்லோகங்கள் அவ்வளவு மதுரமா இருக்கிறத பத்தி கேட்டாராம் காஞ்சி பரமாச்சாரியர். எங்க ஆளுகள்லாம் பட மாட்டேங்கிறான் அவங்க மொட்டு படி வருது என்ன மந்திரம் ஏதாவது ஜெபிக்கிறார் நான் பாதுகாப்பு சாஸ்திரம் அவருக்குதான் சேர்த்து ஒரு ஸ்லோகம் சேர்த்து அது இந்த கவிதையை கொடுத்துரும். நமக்கு பஞ்சசத்திரம் வாழ்ந்து இருக்கு அதுக்கெல்லாம் அதெல்லாம் கூட. ஆனா அடியேனுக்கு வந்தது காரணமே அந்த காவியங்களுக்கு வியாக்கியானம் அப்பா ஸ்லோகத்தை எடிட் பண்ணதுனால ஒரு அவர் ஏன் இந்த பதம் போட்டிருக்கார் இந்த பதத்தை இப்படி ஏன் போடலை அப்படின்னு புதுசா நம்ம யாக்கியான எழுத நம்ப அதை எடிட் பண்ணும் பொழுது தெரியும் அதை காம்ரேட் பண்ணும் அதோட இந்த அனுபவம். தமையனார் போடுறதுனால அவரும் சொல்றார். இன்னொரு பாக்கியம் வந்து எங்க தங்கையாத்துக்காரை எங்கே அவரும் நல்ல சொத்தக்காக கவி அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அதனாலலாம் ஸ்லோகம் எழுதுவோம் அப்பெல்லாம் பதில் பதில் ஸ்லோகத்தை எங்களை ஒருத்தர் ஸ்லோகத்தை இன்னொருத்தர் விசாரிச்சு அது ஒரு பெரிய அனுகூலமா இருக்கு. அப்புறம் நிறைய இந்த வியாக்கியான இந்த எல்லாரும் நாம சரியா சொல்ல ஈடு பகவத் விஷய வியாக்கியானங்கள் பூராஜ வியாக்கியானங்கள்லாம் சேமிச்சாலே அந்த பதங்கள் ஏன் போடுறாங்கன்னு மனசுல போது அது அழகான பதங்களா போடுறது பிராக்டிஸ் ஆகி அது மாதிரி செய்வோம். அது பாதுகாசம் அப்படி சுவாமி தேசிய ஸ்லோகங்கள்ல நல்லா ஆவர்த்தி பண்ணி அதுல இருந்து வந்து விளைஞ்சது அப்பா ஸ்லோகம். அதுலயே விளைஞ்சு ஆவர்த்தி பண்ணதுனால நமக்கு பதங்கள் தானோ. கிருஷ்ணராம வாஜ்பாயும் ஒருத்தர் சொன்னார், சுவாமி ஸ்லோகம் எழுதுனா நீர் எழுதுனது நினைச்சுட்டு உங்களுக்கு உங்க அப்பா அனுபவம் வந்துச்சுன்னு ஒரு வார்த்தை. பதங்கள் போட்டு போட்டு அது அபியாசம், அதை விடாம பண்ணணும். ஸ்ரீமத் ராமாயணம் விடாம சேர்க்க, ஸ்ரீமத் ராமாயணம் பாரதம் அது ரெண்டும் நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாதாசம் செஞ்சா கவனம் தன்னால வரும். கவிதையில ஒரு ஈடுபாடு இருக்கும், அது செகண்டரியா இல்லாம அதுதான் பிரைமரியா. அது ரெண்டும் சேர்ந்து தன்னால் அதுதான் இதா வழி. இளைஞர்கள் சாஸ்திரி சரளமாகவும் பேசி கவிதையை வர்த்துக்கு விடாம பாதுகாசனம் செய்வது ஸ்ரீமத் ராமாயண பாரதம் பண்ணினால் பலன். யுவாக்களா இருக்கிறவாளுக்கும் ஜிக்னாசுக்களா இருக்கிறவாளுக்கும் வைதீகத்தையும் லௌகீகத்தையும் மேனேஜ் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கு சுவாமி சில கைட்லைன்ஸ் கொடுத்தா அது ரொம்ப உபயோகமா இருக்கும். சம்பிரதாயமும் வேணும், லௌகீக உத்தியோகமும் படிப்பும் வேணும் அப்படிங்கறத எப்படி ரெண்டையும் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத சுவாமி சாதிக்கும். முதல்ல இது ரெண்டுத்திலையும் இருக்கணுங்கிற டிசிஷன் வரும், அதுக்கப்புறம் விடாம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுங்கிற ஆசை. சிபாஷகாலட்சியம் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவன் ஆத்மார்த்தமா பண்ணினாலும் சதஸுக்கு ஒரு தடவை வரைச்சே ஒரு அதிகாரம் இருந்தது, சில பேருக்கு வரைச்சே இவனுக்கு அதிகாரம் பேர் வந்து. அதாவது எல்லாத்தையும் உள்ளது ஆம்பிஷன் டு அச்சீவ் போத்துங்கிறது வரும். அதுக்கு பின்னாடி பேக்கப் மாத்துல இருக்கிறவா அனுகூலமா இருக்கும். அது ரெண்டும் இருந்தது அந்த பெல்லி ஃபயர் இன் தி பெல்லி மாதிரி வரணும். வைதிகமாகவும் இருக்கணும், லோகத்திலையும் மேலே வரணும்னா அது ரெண்டு முரண்படாத விஷயம், ஒன்றும் கட்டம் இல்லை. சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரலாம் சமயத்தில், அது மைனர் காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி உள்ளாரை கூட பிராயசித்தி பரிசுத்தி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் இவர்கள் வந்து ரெண்டுத்துலையும் இருக்கணும்னு ராசி கொண்டது. அதுல வந்து முக்கியமா இந்த வைதிகம் நமக்காக இருக்கோங்கிறது மனசுல படணும். பல பேர் என்ன பண்ணா தாங்கள் வைதிகத்தை கட்டப்படுத்தினா அடுத்த ஜென்ரேஷன் கட்டப்பட வேண்டாம்ட்ட. அதனாலதான் இப்ப இந்த ப்ரா யங்ஸ்டர்ஸ் கைடன்ஸ் ஒரு எங்கம் சுவாமி பார்த்துட்டா அவள்லாம் அந்த அவளுக்கு பேக்க குடும்பங்கள் அப்படி இருந்த பெரியவ அதை நடத்தி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஈஸியா முடியும், கஷ்டமே கிடையாது. ஏன்னா நம்ம பிரைவேட்ல இருந்த யாரும் இன்டர்வியூ பண்றது நாமளா மீக்கா சரண்டர். இப்போ எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, குடிமை எடுக்க மாட்டேன் எடுத்து கொடுத்து அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாதான் கையெழுத்து போடுவேன் பிஇ. அதனால எனக்கு வந்து இன்ஜினியரிங் அது ரேங்கிங்லாம் ரொம்ப ஏட அண்டர்கான் அந்த கேட்டுச்சு. பால் பாண்டின்னு ஒருத்தர் திருமணி வந்து நெக்கிவிட்டான், நாளைக்கு வந்து திருமணம் வரக்கூடாது அப்படின்னு நெக்கிட்டான். நெக்கிட அப்புறம் எச்சல் ஆகிட்டு போனல் மாத்திரை தான் எப்படி பண்றது ஆத்திர போயெல்லாம் பெரிய பிரச்சனை. ஆனால் அப்பா திருத்தப்பறம் வளர்ச்சாச்சு, இப்படிலாம் பரியாசம் பண்ணா அவன் பாப்பம் போயிடுச்சு சத்தியாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாவான். அந்த டாலரன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் தன்கர்மம் செய்ய பிறகு வந்தான்னு சுவாமிஜி அழகான வார்த்தை. அதுக்கப்புறம் பறந்து போடும் நம்ம டியூட்டி நாம பண்ணா மாத்திர சந்தோஷம். ஏன்னா நம்ம வேலை நாம இருக்குன்னா எங்க அட்ஜெனல் செக்ரட்டரி வந்து நான் தளி பண்ணி சாப்பிட்றத பத்தி எல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க. பால் பாண்டியன் டைரக்டர் இருந்தார், அவர் சொன்னார் எங்க பாஸ்கெட் டவர் பேட்ச்மேட் ரொம்ப கருணாகரம் மாதிரி உறுதி வரா கிரேட்மேன் அப்படின்னு. ஒரு டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்னுடைய டைரக்டர் கொண்டாடுறதுங்கிறது எந்த ஸ்டேட்லயும் கிடையாது, இப்போ உனக்கு தான் உண்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி அவளுடைய ஒரு சொசைட்டியில் நமக்கு மதிப்பு இருக்கு. சின்ன சின்ன விட்டு கொடுத்தால் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அதுக்காக ஒரேடியா மீக்கா சரண்டர் பண்ணி பலவுக்கியமா போக வேண்டிய வாய்ப்பே கிடையாது, நாமளா தான் கெடுத்துக்கணும். அது புரிஞ்சுட்டாலாம் சரியா இது நமக்கு பண்றோம் மற்றவாடிக்கு நேரம் மனசுல பண்றோம். திருக்குடநாடு வேடிக்கையா சாதிக்கணும், டேய் நாலு பேர் பார்த்து சத்தியாரம் பண்ணாதே அப்படின்னு சாத்தியம் அப்படின்னு கேட்டா நீ தப்பா பண்றத அவங்க சொல்லுவாங்க வெளில அப்படின்னு வேடிக்கையா சாதிச்சு. தாத்பரியம் என்னன்னு தைரியமா பண்ணணும். அது ஓப்ப நானு ஜிடிஎஸ் போகலாம் கையில ஜனங்கள் போய் சந்தியாவரம் பண்றதா விடக்கூடாது. அது நமக்கு கான்பிடன்ஸையும் கரையும், தன்னால யார் யார் அப்போஸ் பண்றாலும் தன்னால வலிக்கும். ஆத்துலயும் சரி குடும்பங்கள்லயும் சரி யார் யார் இதெல்லாம் முதல்ல பரியாசம் பண்றாரு முதல்ல அப்படிதான் பண்ணுவார். இந்த காலத்துக்கு ஒத்து வராதுவா அது நம்மடவா தான் நமக்கு சத்துருக்கள். அந்த அட்டாயத்தில் அதை புரிஞ்சு விட்டோம்னா சரி, நான் தான் கைடன்ஸ் கொடுப்பேன். நீ உன்னுடைய டியூட்டி பக்கம் வேலையில் இருந்தால் செஞ்சு விட்டா அப்போ நம்ம வேண்டியிருந்தார். பிராமணே பிடிக்காது, எங்கள் டைரக்டர் வந்தார் ஒருத்தர், இதை தொலைஞ்சா அங்கே ஒன்றாகணும்னு சொல்லிட்டு இருந்தார். முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுருந்தார், அப்புறம் அவரே நம்ம தெய்வமாக வச்சுட்டார். இந்த பையன்லாம் வாயோடு செய்ய செய்ய மாட்டேன், செஞ்சு விட்டேன். அங்கே ஓபி அடிச்சுக்கிட்டு இதை காட்ட முடியும், நான் வைத்தியம் அதனால செய்யணும்னு சொல்லி எந்த டியூட்டி சாப்பாடு போடுறான், அதனால அவனுக்கு செய்ய வேண்டியது ஒழுங்காக செய்யும். அப்போ அது வங்கியும் ஒழுங்காக செய்யும், ஏமாற்றக்கூடாது. பண்ண வேண்டிய சந்தியாக வந்து பிரம்ம. ஆனால் இந்த விஷயத்துல ஒரு விஷயம் உங்களை அவசியம் சொல்லணும். யஜ்வா சுவாமி ஏற்றிருந்தார், அதாவது யஜ்யம் சுவாமியுடைய பிதாவார், பரம காருணிகர், அவருக்கு ரொம்ப ரசிகர். திருத்த குமார் வரதாச்சார சுவாமி அத்தியாயம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டார். குழந்தை பையா இங்கே வா, பையா இங்கே வாடா, பையா இங்கே வாப்பா, நீர் அப்படி பையா நீர் முருகனும் அத்தியாயம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாளே அப்படின்னா அப்படியே பயம் நொற்றுவெல்லாம் கிடையாது. புஷம் பார்த்தது எப்படியோ ஒன்றும் நான் சொல்கிறது மட்டும் பிரம்ம இங்கே மட்டும் ஒரு பிரச்சனை விடாது. இங்கேயும் அதுக்கு பலனை பார்ப்பேன், அங்கேயும் பார்ப்பேன். அந்த வார்த்தை தான் எனக்கு அப்போ இது வரைக்கும் விடலை. இந்த 30 நாள் தான் சேர்ந்தா அப்படில கண்ணா பிரேடும் போது தான் புத்தகம் பார்க்கப்படாது முற்றுக்கல. பிரம்மை இங்கே புருள சொத்த பிரம்மைங்க மற்ற எத்தனை நாள் யாரும் ஒரு பிரசம் அப்படி மகான்கள் நமக்கு வழி கொடுப்பான். அதெல்லாம் 10 நாள்லாம் செய்ய சாப்பிட்டோம். ஒரு நாளும் நகை கல்யாணம் கசி துர்கத்தின் தாரிச்சு. ஸ்ரீ நடாதூர் அம்மாள் ட்ரஸ்ட் மூலமா பலவிதமான சத்காரியங்கள் சம்பிரதாயத்துக்கு நடந்துட்டு இருக்கு, அது என்னென்னங்கிறத சுவாமி திருவாக்கினாலேயே கேட்டு. நடாதூர் ட்ரஸ்ட்டுங்கிறது திருத்தாப்பனார் ஆரம்பித்தார், அவ்வளோ அவர் ட்ரஸ்ட்டாக ஆரம்பிக்கலை. அவர் ரமன் இருந்தார், கொஞ்சம் 4 பேர் பணத்தை வசூலி சாஸ்திரம் இருந்தார். அதை அந்த அம்மா ட்ரஸ்ட்டாக பண்ணி மூலதனம் போடுங்கிற ஐடியாவது முக்கூரேஷிகர் தான். நம்ம 100 ரூபா அவர் கொடுத்துட்டு இருந்தார், அவர் வேடிக்கையாக சாதிச்சு பாருங்க. 4 கிழமையும் கொடுப்பேன் சுவாமி, அடுத்த ஐஷிகருக்கு போல சொல்ல முடியாது. அதனால நீ என்ன பண்ணணும், நான் 1000 ரூபா கொடுத்துட்றேன், அதை எப்படியில் போட்டு வச்சுருவோம். அது மாதிரி நிறைய பேர் வாங்கி போட்டு 100 ரூபா இருக்கின்ற சாபத்த காலத்தில் 10% அம்மாள் சாசம் நடத்தலாம்னு சொல்லி அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தார். அதனால இந்த ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நடந்தது. அதனுடைய முக்கிய நோக்கமே சிபாஷித்துக்காக சாசம் நடத்துறது, அம்மாள் தனுஷம் அது திருத்தவரை பண்ணிட்டு இருந்தார். அதை தவிர பின்னாடி சில காரியங்கள் ஆட் ஆச்சு. வில்லூர் கோயில் உற்சவம் சரியாக நடக்கலை, அதை வந்து நடாதம்மாள் ட்ரஸ்ட் வழியாக நடத்தலாம் சூழ்ச்சியும் பண்ணணும். ஆனால் பிற்காலத்தில் அதுக்கும் தனி ட்ரஸ்ட் உருவாக்கி நடாதம்மாள் ட்ரஸ்ட் இப்போ கோரா சிபாஷி அம்மாள் சொல்லுக்கள். அதுக்கப்புறம் பல காரியங்கள்லாம் அதனுடைய பிரான்ச்சாக பண்ணிட்டோம். பல காரியங்கள் என்ன பண்ணணும்னா அம்மாளுக்கு விக்கிரகம் அது பிரதிஷ்டை பண்ணணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் விக்கிரகம்னு ஒன்று இருந்தால் தான் அவரை பற்றி தெரியும். அப்படி விக்கிரகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆரம்பிச்ச பொழுது அந்த காலத்தில் எங்கள் பிதாமகன் பிதாமனுக்கே நடக்கல எதிர்ப்பு. அவள்லாம் பிரார்த்திச்ச பலன் அடியனுக்கு கிடைச்சிது. அந்த திருக்கூடத்து ராஜகோபாலன் இல்லை அம்மாள் பிரதிஷ்டியானார். நான் கூட அந்த பட்டாச்சார்ட்ட கேட்டேன், திவ்ய தேச பெருமாள் அனுகிரகம் வராதுன்னு. அதுக்கே நான் அக்ஷய திருத்திய மண்டபத்தை எடுத்துக்கோ, அமுதன் ஏடி சடாரி அப்படி ஆயிடுச்சு. அந்த கோபுரத்துக்கு ராஜகோபுரம் அந்த சரி ராஜகோபுரம்ல கேட்டோம்னா அதை தனித்தனியாக ட்ரஸ்ட் பண்ணிட்டோம். அம்மாள் ட்ரஸ்டோடு மிக்ஸ் பண்ணல, இதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் அதில் 35 லட்சம் ரூபா அதெல்லாம் எப்படி பகவான் பண்ணிருந்தோம். 35 லட்சம் ரூபா வசூலிச்சு ராஜகோபுரம் கட்டி சம்பளம். அதே நடாதூர் அம்மாள் வம்சஸ்தவருக்கு முதல் தீர்த்தம் இருக்கு நாச்சியாரில். அந்த நாச்சியாரோடாதுக்கள் தான் ஒன்று அவ சரியாக பண்ண முடியலன்னு அதை வாங்கிட்டு அங்கே தீர்த்த கைங்கன்னு பண்ண போய் அங்கே ஒரு பெரிய கட்டடம் கட்டு. அதில் பெருமாள் இருக்காது பார்த்து எழுதப்பட்டது. நான் நடாதூர் நம்ம கட்டிட மண்டபத்தில் தான் நாச்சியாரும் பெருமாள் எழுதிருக்காது. பின்னாடி நம்ம பார்த்து பெருமாள் இப்படிதான் பாருங்க மூளை கட்டி வச்சு பெருமாள் எழுதிச்சு. வைகாரது பெருமாள் வர திருக்காபு சாத்தி வைக்கணும்னா இருக்கா திருக்காபு சாத்தி எடுத்து மண்டபத்துலேயே இந்த படத்தில் பார்க்க இந்த வருஷம் கேள்வி அந்த மாதிரி அந்த கைங்க அது வந்து 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அது பண்ண. அப்புறம் திருத்தாபுரம் ஆசைப்பட்ட மாதிரி சின்னம்மாள் சரசு கீதா பாஷ்யம் மட்டும் கீதா பாஷ்யம் ரொம்ப இக்னோர் டாபிக். அது இக்னோர்டு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது. அதனால கீதா பாஷ்யத்துக்குன்னு தனியாக சரசு ரகசியத்தில் சாத்து கூட தனியாக சரசு வைக்கலாம். கீதா பாஷ்யம் தாத்பரிய சத்திரிகை சரசு ரகசியத்திரைய சாரத்தை இதில் செட்டும். அதாவது சைலி பாட்டனாச்சார சுவாமி திருநட்சத்திரம் அப்பா சித்தனாச்சாரியின் திருநட்சத்திரம் வச்சுக்கணும். திருத்தாப்பனாருடைய திருத்தாப்பனார் அவருடைய திருநட்சத்திரம் ஆனால் தியானத்தில் ஒன்று மார்கி பாசம். அதனால் அவர் எழுதின 1102 பாசனங்கள் சமஸ்கிருத ஸ்லோகம். அதை வச்சு பகவத்கீதை சதிச்சிருக்கேன். இப்ப நம்ம தகசேத்திரியான சதிச்சு பயற்ற சொன்னா வந்துருக்கு, பகவத்கீதை சதி ஐப்பசி பூராடத்துல நடக்கிறது. அதே மாதிரி கார்த்திகை கார்த்திகை திருத்தாபநாத்திரத்துல அவர் ஒரு கிளஸ் சதிச்சு நடக்கிறது. அதுக்காக நாலு வேத பாராயணம் நடக்குது, பரிஷத்துக்கு எட்டு சதசு நடக்குது. அந்த எட்டு சதசு நடக்கிறதுனால எல்லாரும் டச் பண்ணுவோம். எங்க திருத்தாப்பனா சாச்சார் அவா திருத்தாப்பனா காலத்துல அவ சிஷ்யாலே சிவாஷ்டி இருக்கிறாங்க. உனக்கு அது ஒரு நடக்கும் சாச்சார் அப்படியே நடக்குது. இப்ப யார் வரலன்னு நம்ம மட்டும் காலட்சியம் பண்ணுவாளே அஞ்சாறு பேர் சொல்லிடுவா சாஹிப். அந்த மாதிரி நடந்தா பெருமாளா திருத்தாப்பனா நடாதிருமான் சாசத்தின கைங்கரியம் மற்றும் வில்லு உற்சவத்தை அதுக்குடைய ஆஃப் ஷூட் அது. அதே மாதிரி ஆண்டாள் உற்சவத்தை சாஹசம் நடத்தணும், அங்க நடத்தணும், அதுவும் அவனுடைய ஆஃப் ஷூட்டு. இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ கொஞ்சம் எப்படினாலும் பண சிக்கலா இனி வருது. இதை கொஞ்சம் பார்த்து இன்னும் சரி பண்ணிட்டு இருக்கோம். பெருமாள் அனுகிரகத்துல சிஷ்யால் ஏற்பட்டேன். இப்ப கஷ்டம் இல்லை, இப்ப நிறைய பேர் இருக்காது. ஒரு சம்ஸ்தானம் நடத்த வேண்டிய சதச சுவாமி ஒரு ஏகாக்கியா இருந்துட்டு வருஷத்துக்கு எட்டு சதஸ் நடத்துறார் அப்படிங்கிறது சுவாமிக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு தனி வைசிஷ்டியம். இந்த சத்காரியங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கொடுத்தவர், இல்ல சதா சர்வகாலமும் ஸ்மரிக்க வேண்டியவர் அப்படின்றது சுவாமிக்கு திருத்தப்பனார் சுவாமியா இருக்கார். அதை தவிர இவரை நான் ஸ்மரிச்சே ஆகணும், இந்த சுவாமிய நான் ஸ்மரிக்காத இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுவாமி. மறுபடியும் சர்க்கிள் சுத்தினா மதுராந்தகம் சுவாமி தான். மதுராந்தகம் சுவாமி அந்த வில்லூர்ல சாஸ்திரம் நடந்தது. வில்லூர் கிராமத்துக்கு அவரை ஒரு கார்ல வச்சு அழிச்சுப்போங்க, அப்ப நமக்கு வசதி கிடையாது. ஆனாலும் அஞ்சு நாள் சாஸ்திரம் சீபாஷியம் ஆச்சாரிய கைங்கரியம். நாங்கள் 1980 மயிலாப்பூர்ல இருந்தேன்னா தூமு சுவை ஆசைப்பட்டேன், நான் இருக்க மாட்டேன், என் இன்னொருத்தர் அம்மாள் சதிங்க நடத்தும். அவெல்லாம் அம்மாளுக்காக வந்தான். அதாவது அம்மாளுங்கிறவருடைய பெருமை தெரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். தேசிகனுக்கு நல்ல பெருமை எல்லாரும் தெரியும். ரெண்டு காரணம், ஒன்றும் அவருடைய அந்தர சாதாரணமான பெருமை இருந்தாலும் அவர் வந்து ஒரு சிம்பிளா படகலை. நமக்கு ஹேட்ரட் பாலிசி தான் தெரியுமா, அதனால அவங்க அகேன்ஸ்டா புறப்படுத்து ஒருத்தர் இருக்கிறதுனால தேசிகன் தேசிகன் தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பட் அம்மாளுங்கிறவர்கள் புரியறதுக்கு சாதாரண மனிதனுக்கு புரியாது. ஏன்னா சீபாஷ காலட்சோனா தான் அம்மாள் பண்ணி கொடுத்த உபகாரம் கிடைச்சது. அது சுதப்பிரகாசிய பாதுகாத்ததே தேசிய ஒரு பெருமைன்னு சொன்னா எவ்வளவு அம்மாள் கிரந்தம் தான் பாதுகாத்தார். அதனால அவள்லாம் அம்மாள் கிரந்தத்துக்காக உசிர விட்டவன் உத்தமர் சுவாமி மதுராந்தகம் சுவாமி. மதுராந்தகம் சுவாமி தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் அந்த கட்டத்தையெல்லாம் பொறுத்துன்னு வருவார், அஞ்சு நாள் இருப்பார். மதுராந்த 1980 நடந்த சாஸ்திரம் நடத்தும்போது கொஞ்சம் எல்லாருக்கும் அப்பதான் சம்பாவை நாங்கள் 100 ரூபாய் கொண்டு வந்தோம். போட்டது சரியான சுவாமிகிட்ட காமிச்சிருவாங்க சாய்ச்சாரா. நான் சேர்ந்த ஒரு சுவாமி ஒரு ஆள் சாய்ச்சது பாரு, கூட ரொம்ப பணம் சேர்க்காத சதஸுக்கு சம்பாவனைக்கு வரவனால சாஸ்திரம் நடக்கு ஆச்சாரிய கைங்கரியும் வரணும், அதுவும் அவருடைய கடமை. நாம கொடுக்குற சதஸ்தான் குடும்பம் உனக்கு நடக்காது. அதனால நான் அதே பணத்தை சேர்த்து நிறைய கொடுத்ததுனால பெருமை இல்லை. இதுக்குன்னு வரவன் வந்து இது அனுபவிக்கணும் வரவன் வந்தா தான் அதுக்கு அர்த்தம். அதனால நம்ம கடமை அத்தனை பேருக்கு பாருங்க அப்படின்னு சாய்ச்சார். அதனால இப்போ அடிக்கடி யாராவது சிபாஷ சாஸ்திரம் கூட்டா போயிடும். எல்லாரும் வேடிக்கை இப்ப 10 ரூபா கொடுக்கலாம் என்ன கிடையாது. சிபாஷ சாஸ்திரம் போகணும். அந்த இன்ஸ்பிரேஷன் அவர் கொடுத்தார். அதுல வர பணம்ங்கிறது இன்சிடென்டல், அது நமக்கு இது அப்படின்னு அவர் தீர்மானமா இருந்தார். அப்புறம்தான் இந்த பாஷ்யத்தை ஈடுபா அவரே கொண்டு வந்து ஈடுபாடு, அதான் இன்ஸ்பிரேஷன். ஆனால் திருக்குழந்தை ஆண்டவன் முத்தகுரு சுவாமியெல்லாம் அப்பா வச்சுட்டு பூர்வாசிரமத்தில வரலாம் கூட ஐஸ் போய் பணம் வாங்கி சாசனம். தேவரீருடைய பிதாமகர் சுவாமி என்ன, திருத்தப்பனார் சுவாமி என்ன, இவாள்லாம் ரசனம் பண்ணதான இவாளுடைய கிரந்தங்கள்லாம் இப்போ சுவாமி புதுப்பிச்சுன்னு இருக்கிறே, அதெல்லாம் என்னென்ன கிடைக்கிறது, அதே மாதிரி தேவரீர் எழுதின ஸ்ரீகோஷங்கள்லாமும் என்னென்ன கிடைக்கிறது, இல்ல உபன்யாசங்களா இருக்கிறது எல்லாம் என்னென்ன கிடைக்கிறதுங்கிறத அது வந்து உண்மையை சொல்ல போனா திருத்தாப்பனார் புஸ்தகம் என்ன கிடைக்கும்னா சொல்லு. அதுல வந்து 20,000 ஸ்லோகம் எழுதுல ஒரு 7,000 ஸ்லோகத்துக்கு திரட்டி அச்சு போட்டாங்க. அதுக்கு தமிழ்நாடுடைய ஹெல்ப் பண்ணால திருப்பதி கேந்திரிய வித்யாபீட்டு போனோம் ஒரு புஸ்தகமாக வந்து சீர்ந்திக்கிறது. அதுல வராத விஷயத்துல திவ்ய தேச ஸ்துதி பண்ணும் குஞ்சரலஞ்சனம்னு அவர் 2,000 ஸ்லோகம் எழுதிருக்காரு. அதுல இன்னொரு 1500 ஸ்லோகத்தை காப்பி பண்ணும் கிரந்தத்துக்கு வேற நடந்து அது பேரவருடைய கிரந்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆயிடுச்சு. பிதாமகன் எழுதினதுல திருவாயுமின் பேங்க் நம்ம வயசு பிரிண்ட் ஆயிடுச்சு முழுக்கள் 1800 பிரதிபிம்பல் ஹரி பிரதிபிம்பல் அதை நாங்க சொல்றோம். நம்ம அம்மாள் பகவதில் பிரதிபதி ஸ்லோகம் சொல்லி சொல்றவாளுக்கு இன்னொரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாவனையும் போட்டு அது ஒன்றும் அவர் எழுதின கிரந்தங்கள்ல இன்னும் சிலது நம்மளால சரியா பாதுகாக்க முடியல. ஆனா பத்மநாப ஸ்தோத்திரம் வடுவத்தர் வில்லூத்ரோடு ஸ்தோத்திரம் அதையெல்லாம் வச்சு போட்டாச்சு அதெல்லாம் அதுல குறையில்லை. அடியே எழுதின வர புஸ்தகத்துல இந்த வேதத்துக்கு வியாக்கியானமா திவ்யதேச பரமா வியாக்கியானம் அத வேதம் போட்டிருந்து சிறுமாட்ட பரமேகாதன் சுவஸ்தா இருந்துச்சு. அதுல முதல் 4 அணுவாக்கத்துல 2 அணுவாக்கம் புஸ்தமா வந்து 3வது அணுவாக்கம் எங்க இடத்துல உட்காந்துருக்கான் தான் தெரியும் அதாவது கரெக்ட் பண்ணி கொடுத்து 4 ஆயிடுத்து. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு பாகம் ஸ்வஸ்தி வாசனத்துல சாக்கையில வரக்கூடிய 4 அஷ்டம் 2 அஷ்டம் 4வது 5வது வருஷத்துல 4வது வருஷம் பாதிபுரத்தோட தேவை இதை பார்த்துட்டு உதக சாந்தி இதை சொல்லணும். மரணப்படும் இந்த புஸ்தகத்தை எழுதுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அண்ணங்கராச்சாரம் அவர் அடியங்கிட்ட அவ்வளவு பிரீதி இவ்வளவு வச்சிருந்தா அவர் அவ்வளவு பிரீதி அண்ணாங்கிட்ட அவ்வளவு பிரீதினால அடிச்சு நல்லா ரசிக்காரு மற்றெல்லாம் விட்டுடுங்க. ஒரு ஸ்லோகம் வேதத்துல ஆராய்ச்சி பட்டது நிறைய அவர் தான் வழிகாட்டி அவர் நிறைய புஸ்தகங்கள் போட்டு அந்த மாதிரி அடியன் ஸ்லோகத்தை எழுதி ரசிச்சு அடியன் ரொம்ப பிரீதி வச்சு இருந்தார். அவர் புஸ்தகம் அச்சு போட்ட புஸ்தகம் அத்தனையும் ஒரு பெரிய பாஸ்கெட் 50 புஸ்தகம் அப்படியே ஃப்ரீயா கொடுத்தார். இவனுக்கு இனிதான் இதை ரசிக்க முடியும் இப்பத்தி உனக்கு நிறைய வரும் வாசி அந்த சுவாமி காமிச்ச வழியினால வேதத்துல நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து வியாக்கியான அப்பா தக்க சந்தோஷம் இருந்தால வேதத்துக்கு அர்த்தம் எழுதி பார்த்துட்டு வெங்கடகிருஷ்ணாவா கீதாச்சாரியில உதக சாந்தி எடுத்துட்டு எழுதி எங்களுக்கு ஒண்ணு எழுதி கொடுத்தா உதக சாந்தி அது உதக சாந்திலேயே 4 வால்யூம் அது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய போர்ஷன் பாக்கி இருக்கு பகவான் தலை கட்டி. அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அனெக்டோட்ஸ் ஆன் விஷ்ணு இங்கிலீஷ்ல அது வந்து ஒரு நல்ல முயற்சி அது நிறைய பேர் இப்ப காப்பி அடிச்சுட்டான் என் சிஷ்யனே காப்பி அடிச்சுட்டான் அது. ஆனா அதோட கிரெடிட் கோஸ்ட் எங்க அத்தி பேர் எங்க அக்கா அத்துக்கார் அவர் தான் ஒரு ஐடியா பண்ணாரு இந்த சஹஸ்ரநாம பாஷ்யம்னு சொன்னா ட்ரை ஆயிடும் ஒரு பேருக்கு பின்னாடி கதை சொல்லி சொன்னா நல்லா இருக்கும். அவரும் முதல்ல எங்கிட்ட வரல பெரிய வித்வான்லாம் அப்ப இருந்தா அவர் சன்னிதி சம்பிரதாயத்தார் சன்னிதி வித்வாங்க தான் எடுத்தோம்னா 7 தசம பிரியாத போடுறது உண்மையிலேயே சொல்றேன் அவன் யாரும் மாட்டேன்ட்டான் இதெல்லாம் 1000 கதை யாரையா பாக்குறது அப்படின்ட்டார். கடைசியில நீ எழுதுறா அப்பா என்கிட்ட கொடுத்தாரு அதை எழுதினேன் அது நல்லாவே சக்சஸ் ஆயிடுத்து. அவ பிரியும் வாக்கு பேர்ல வருது அதில் மாசத்துக்கு கொண்டு தான் எழுதுனாருங்க அது ஸ்லோகம் போட்டு. ஆனா இதுக்கிட்ட லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்துக்கு அதே மாதிரி எழுதி விஜய் டிவியில வந்துடுச்சு அதனால அதுவும் புஸ்தகமா வருது. இதுல பகவான் கூட தரணும் சிஷ்யா வெங்கடேஷ் எல்லாம் வந்தான் அவள்லாம் அவங்க ஆரம்பிட்டு என்னுடைய புஸ்தமே அப்பே தீக்ஷிதர் வந்து ராமாயண தாத்பரியம் நிர்ணய ஒரு புஸ்தம் போட்டான் அதுல சிவபெருமான் தான் ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கான் பரதேவத்தியான்னு தானே வியாக்கியானம் பண்ணிடுறாடா அப்படியா அதை கண்டிச்சு ஸ்லோகருமா எழுதினால ஸ்லோகருமா எழுதணும் புத்து சுவாமி ஆசைப்பட்டேன். திருத்தாபுரநாட்ட கேட்டேன் இனி எழுதுறான்னு அடி எழுதிட்டேன் புத்தூர் சுவாமிகள் சொன்னா இத வந்து புத்தூர் சுவாமி கிருஷ்ணா இதை வந்து தமிழ் இடத்த எழுதுறதுக்கு நான் போடுறேன் தமிழ் இடத்த எழுதுறதுக்கு அப்புறம் மொழியல கொஞ்சம் சோக ஸ்லோகம்னா எழுதிடலாம் அர்த்தம் எடுத்துட்டா எல்லாம் மக்களுக்கு புரிய முடியாது எழுதுறதுமே அடுத்த கவலை ஸ்லோகம் படித்தாலும் தர போறது எல்லாம் வேலை ஈஸி அப்படி இருந்த. ஆனா அந்த கிரந்தம் கூட பாச்சாயிடுச்சு தனியா மூலம் போட்டிருந்தேன். அப்போ அவரு சென்டினரி அதனால அவ வந்து சுவாமி நீர் அதை அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா வெங்கடேஷ் சிஷ்யத்தை கேட்டா அழகா எழுதி கொடுத்தான் அத்த அவளை அச்சு போட்டேன் அப்படியே போட்டு ஒரு இதுவும் பண்ணாம அதை அச்சு போட்டு அந்த தமிழ் அர்த்தத்தோட புஸ்தகம் இன்னும் கருணா திரிவேடின்னு போட்டோம் இங்கிலீஷ்ல இருக்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தமிழ்ல அடி எழுதின புஸ்தகங்கள் அப்புறம் சமஸ்கிருதத்தில் அடி எழுதிச்சிடும் அதான் தொகுத்து போட்டோம் 2 வால்யூம் இன்னும் நிறைய இருக்கு. அடியன் அடியன்னுகிட்ட போறது திருத்தாபுரம் எதுவும் முடியல அது யாரும் பாத்துக்கிறாங்க இருந்தாலும் ஹயக்ரீவ சாஸ்திரம் ஹயக்ரீவ சுப்பிரபாதம் ஹயக்ரீவ பிரபத்தி இதெல்லாம் எழுதினா இப்ப தமிழ் அர்த்தத்தில் பேரலாள் போட்டிருக்கேன். இந்த பட்டங்கள் விஷயத்துல வரச்சே முக்கியமானதாக சுவாமி கிட்ட வந்து அந்த பட்டம் சிறப்பை பெற்றதுன்னு பார்த்தா பாரத ராஷ்டிரபதி சம்மானம், அதை பத்தி சுருக்க. பாரத ராஷ்டிரபதி சம்மானம் வந்து அது ஒரு நாள் வரத்தான வேணும் அப்படின்ட்டார். இப்போ பாரத ராஷ்டிரபதி சம்மானம் அப்படிங்கிறது நம்ம இத்தனை காரியம் பண்ணின பண்ணலாம் வரதுக்கு முன்னாடி அடி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒரு டாக்டரேட் வாங்கணும். எப்படி வந்ததுன்னு கேட்டா ஒரு பொண்ணு டாக்டரேட் படித்தே அடி மெட்ராஸில் இன்டர்வியூ பார்த்து சொல்லி, எனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் பார்த்ததே இல்லை, இல்லை உன் ஒர்க்கை தான் கோட் பண்ணியிருந்தா ரொம்ப மஞ்சுராமாயணத்தில் எழுதியிருந்தார், அதனால வரணும் பப்ளிக் இன்டர்வியூ. எனக்கு டாக்டரேட் தர மாட்டேன்னு அதுக்கெல்லாம் சாமி அப்ளை பண்ணும் பிரிசி பண்ணார். அப்புறம் கொடுத்தா மெட்ராஸ் சொல்லிட்டா சுவாமி நீதி வந்து அண்டர் கிராஜுவேட்டில் சான்ஸ்கிரிட்டில் நான் பிஇ மெக்கானிக்கல்ஸ் லாங்குவேஜ் எடுத்து அதனால நீ ஒரு எம்ஏ எழுதும் யோபன் சொல்ல அப்புறம் பிஎஸ்சி சரி மைசூர் யூனிவர்சிட்டிக்கு எம்ஏ எழுதி ஃபஸ்ட் இயர் எழுதி கொடுத்தேன். அதில் வந்து பவதீயம் பத்ரா பவதீய பத்ரா பிராப்தகான்னு எழுதினா அந்த டைரக்டர் அந்த கடிதாச்சி திருத்தருவாது இவெல்லாம் திருத்தரான் பரீட்சை எழுதினா உங்களுக்கு இந்த பட்டம் வேடிக்க கேட்டாச்சு. அவர் சொன்ன விஷயமா இன்னும் அந்த எம்ஏ வந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் டெல்லியில் சென்டர் இல்லை அதனால் செகண்ட் இயர் எழுத முடியல. அதனால் திரும்பி வந்தபோது அந்த சிலபஸ் மாறி மறுபடியும் ஃபர்ஸ்ட் இயர் எழுதிட்டோம் ஏதாவது ரொம்ப இருக்குன்னு. அப்புறம் அத்தியன் ஆறாவது ஆச்சார் ரிட்டையர் ஆன உடனே நம்ம இதில் சேர்ந்துக்கணும் தஞ்சாவூர் திருவையார் காலேஜில் வந்து கொஞ்சம் வாரத்தில் இத்தனை நாள் வந்து என்ன மாதத்தில் நல்லா அது கொஞ்சம் அந்த அட்ரன்ஸ் மினிமம் போட்டுக்கிட்டு வந்தாங்க எம்ஏ கோர்ஸ் முடிக்க வைக்கணும். அந்த எம்ஏ எழுதி எனக்கு கோல்டு மெடல் கொடுத்துட்டார் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் எழுதுறது 30 பேர் தானே கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணோம்னா நான் கூட பிஹெச்டி வேற எதுவும் பண்ணேன் அப்புறம் எங்கள் டாக்டர் என்ன உங்கள் அப்பா கிரந்தத்திலே பண்ணும் சேதி சுவாமி நாம் கிருதி சூப்பரும் அதே பண்ணினேன். அவர் டாக்டரேட்டும் கொடுத்தார். அந்த டாக்டரேட் வந்து இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங் ஆகிடுச்சு. நம்ம எத்தனை புக் பண்ணியிருக்காருன்னா டாக்டரேட் வாங்கியிருக்காருன்னு அது பார்த்து அந்த கமிட்டி பாஸ் பண்ணிடுச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப கிருப்பையாக என்ன சார் சுவாமி போல ரெக்கமெண்டேஷன் போடணும் அவர் போட்டார். ஆனால் ஒரு 2 தடவை போட்டு வரலன்னு வருத்தம். அப்புறம் மற்ற இதர ஆள் ஸ்மார்ட்டாக தான் படுத்துருந்து கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி தான் வருஷம் அவர் தெரியுமா போட்டு ஃபார்வர்ட் பண்ணினார். பகவதனை பற்றினா ஆச்சாரியாளர் ஒரு அதிர்ஷ்டம்னா திருத்தப்பனாருக்கு வந்தது தமையனாருக்கு வந்தது அப்படியே இன்னும் மகான்களுக்கு வரணும். இப்போ என்ன வந்து அவார்டு வந்து 4-3 வருஷமா அனௌன்ஸ் பண்ண உபயோகிச்சிருக்கேன் பகவான் வந்து இத்தனை நாளி கிருப்பையா சிரமத்தை பொறுத்துண்டு தேஷிகா டெய்லிங்கிற சேனலுக்காக நேயர்களுக்காக இத்தனை விஷயம் இத்தனை மகான்களுடைய சரித்திரத்தை கிருப்ப பண்ணி சுவாமி நமக்கு அனுகிரகிச்சிருக்கார். இதை இறுதியாக நேயர்களுக்கு மங்களா சாசனங்களை தினந்தரும் செய்ய வேண்ட காரியம் என்ன தேசிய ஸ்மரணம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எப்படி ஸ்லோகம் வருதுன்னு கேட்டா எப்படி சுத்தமா இருக்குதுன்னு கேட்டா எப்படி நல்ல வாழ்க்கை வருதுன்னு கேட்டா அதுக்கு ஒரே விடி தசாவதாஸ்தோத்திரம் பக்ரே தசிய சரஸ்வதி பகுமுகி பக்தி பராமானசே சுத்தி காப்பித்தனும் அதே மாதிரி கியாதி சுபா ஜிம்மதி இத்தனையும் கொடுக்கக்கூடியதாக ஒரு தசாவதார ஸ்தோத்திரம் அதை டெய்லி சொல்லிட்டு நீங்கள் சுவாமி தேசியத்தினுடைய சரணம் அப்படின்னு தேசிகனுடைய உகந்த பூர்வாச்சாரியனுட்டையும் பக்தியோட நம்ம ஆச்சாரியாலையும் மறக்காம நம்ம சுவாச்சாரியன் தொடக்கமாக தானே பண்ணணும். அதனால அம்மா நம்ம ஆச்சாரியும் நமக்கு பிரத்யக்ஷ தேசி அம்மாச்சாரியாலையும் பார்த்து நாம் அனுபவித்து இவர்களோட அனுபவத்தோடு சொன்ன அனுபவத்தை பிரிய ஸ்வரராச்சார சுவாமி சொன்னேன் தேசியம் சொல்லணும்னா எங்கள் ஆச்சாரியம் சொல்லணும்னு சிரிச்சு அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ஹாரம் வில்லுவல் ஆகிஷங்கர் அவரும் அடி எனக்கு ரொம்ப கூட ஆகிய வில்லுவல் ஆகிஷங்கர் ரொம்ப பிரிஞ்சி வச்சு அவர்கிட்ட உரிமை ஜாஸ்தி சதத்தில் யாருமே பேசக்கூடாது கருணாகரன் தவிர ஏன்னா கருணாகரன் போச்சு போனாலும் போயிடும் அப்படின்னு மெடிக்கா சார் அவ்வளோ பிரித்தி வச்சுருந்தார் அதையும் சொல்லணும். அதே மாதிரி பிரகிருதம் அழகி சிங்கரும் நச்சார் கோயில் தீர்த்தம் வாங்கிட்டு உபகாரம் பண்ணால் தானே இருந்து கொடுத்து பண்ணார். அதே மாதிரி பரகாலமட சுவாமி அவருக்கு புராசி வந்து தெரியும் கருணாகரன் பண்ணி தெரியும் பிரியமா சாமி இதெல்லாம் நம்ம பெரிய அட்வான்டேஜ் அதெல்லாம் இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால கிடைச்ச பாரு எக்ஸ்போசர் பரகால சுவாமி கொடுத்து அப்போ அப்போ சதஸை நடத்தி மைசூருக்கு வர சொன்னார். நம்ம பெருமாள் அப்பா திருநஷத்திரத்தில் சென்ட்ரில் ஒரு சதஸ் மைசூர்லேயும் நடத்துனேன் அந்த பரகால சுவாமி அவனா அவர் ரொம்ப பிரியமா இருந்துச்சு. அப்போலாம் பரகாலப்படத்தில் 15 நாள் சதஸ் நடக்கும் பதினைஞ்சு நாள் விருத்தாசிரமம் அப்படிதான் நடத்தினார். அங்க நடத்தணும் மைசூர் பரகாலப்படத்துக்கு போறது பரகால சுவாமி என்ன சாச்சா தனியா தனிப்படிக்க வேண்டாம், என் பெருமாள் எழுறாருன்னு அந்த மகான் பண்ணார். தலிகையை வந்தவுடனே ரெண்டு பாகம் பண்ணி உன் பெருமாளுக்கு அனுப்புறேன், இந்த பெருமாள் ஒரே சிரமிச்சு சாப்பிட்டு. ஆனால் நாங்கள் லேட் ஆகிட்டோம், அயகிரி ஒன்று காத்துருந்தோம், காத்து பிரதான் அந்த சுவாமி ரெடி ஆகிட்டா, அதை புலன் மந்திரம் இது ஒன்று போத்தியாசனம் ஆகிட்டா அப்படின்னு கேட்டுக்கா, அது போத்தியாசனம் சமர்ப்பித்த உடனே ரெண்டு பெருமாளுக்கும் அது தானும் வந்து மகளாசாஸ்திரம். அதே மாதிரி வானமாமன சுவாமி தான் அவர் இன்னும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நம்ம சிஷ்யன் அண்ணா சொல்லுவாங்க கணேஷ் தானே, அவனை பாஷ்ய காலக்ஷம் சொல்ல வந்தான், நிறைய பேர் பண்ணுறா சொல்கிற, ஆறே எட்டு பேர் அடியன்ற காட்சியை வாங்கிட்டு போய் ஏழு எட்டு பேர் சொல்கிறான். சதஸில் அகோகல் சதஸ்ல 25 வருஷம் சொன்னால் அதில் 5 பேர் எங்கள் அடியன்ற காலக்ஷம் நல்ல ரெப்ரஸன்டேஷன் தான் சம் 25ல் 5 20% ஆச்சுவா, அது மாதிரி விசேஷமாக அதை வந்து அந்த சதஸ்தில் இவ்வளவு வானமாமல சார் டிஎஸ்ஓ சாஸ்திரம் தேவாலய தலைமையெல்லாம் நடக்கணும்னு நடத்தினேன். அப்போது அந்த சாஸ்திரி வெங்கடேஷ்லாம் வந்து சொன்ன விஷயத்த அவரும் ரொம்ப சேலத்தில் வந்து என் உபன்யாசம் இருக்கின்ற பொழுது நானும் வரேன்னு அவரே வந்துட்டார், உபன்யாசத்துக்கு நான் வரேன்னு அவரே சொல்லி வச்சுட்டேன். நாம் கேட்டேன் சிம்மாசனத்தில் ஒன்று உபன்யாசம் தான் வரேன்னா வந்து போடணும், அவர் தான் அவர் சிம்மாசனத்தினால் ஏறு சிம்மாசனத்தினா அப்படி வந்து இருந்து அவரும் ரசிச்சு பெருமாள் மங்களாசாசன் ஒரு 100 ரூபாய் வேற சமர்ப்பிச்சார். இதுக்கு என்ன பெருமாளுக்கு பெருமாள் விரைந்து இவ்வளோ வித்தியாசம், பிரகிருதம் ஸ்ரீமுஷ்ணாண்டவன் பெருமாள்கிட்ட பெருமாள் மங்களாசாசனம் பண்ண பெருமாள் தான் வந்து சேவிச்சு ஸ்லோகம் கூட பண்ணியிருக்கேன் அவளுக்கு எல்லாம் பெருமாள் அவர் பேக்ரவுண்டாக இருந்ததுனால. தேசிகா டெய்லி அப்படிங்கிற சேனலுக்கு ஒரு அனுகிரகம் சுவாமி தான், தேசிகா டெய்லிக்கு தசை நல்ல தசையை பொறுத்து இருக்கிறது. இந்த கைங்கரியம் வசந்த கைங்கரியம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை குருவான்றது, இந்த மாலுகந்த ஆசிரியர்ல ஆழ்வார்கள்னு சொல்றோம், தேசியன் ஆழ்வார்லையும் சேர்த்தி நம்மாழ்வார் இப்படி ஆச்சாரியிலையும் சேர்த்தி ஆழ்வார் சொல்லி தேசியனும் சேர்த்தி தான் நாயகா பாவத்தெல்லாம் பெருமாள் அனுபவிச்சிருக்காரு. அந்த தேசியனுமே இன்ன தினம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்லோகமாவது தேசிய ஸ்லோகத்தை சொல்ற பழக்கத்தை மக்கள் பழகிக்கணும், ஞானானந்தமயம் தேவமாவது சொல்லுங்க, அது நம்மளை காப்பாத்து. தேசிய ஸ்தோத்திரம்னா பல ஆபத்திலிருந்து நம்ம காப்பாத்து, அதனால நமக்கு கூட கஷ்டம் வந்தால் கூட தயாசனம் தான், நித்தியானந்தம் தான் தயாசனம், உத்தமூர் சுவாமியில இருந்தான், திருத்தப்பனான் இருந்தான், அடியேன்னு திருமண நடந்தா போனான்னு தயாசனம் தான், ஆஸ்பத்திரிக்கு போனால் தயாசனம் தான். அது இன்னைக்கு ஒருத்தர் வந்தார், இன்னைக்கு கூட நடந்தது, இன்னைக்கு ஒரு சுவாமி வைதிகர் அவர் உறவுக்காரன் ஒருத்தர் சரியா இல்லை, அவன் ஆஸ்பத்திரி பண்ணால் ஒரு நாள் 25,000 ரூபாய் கேட்குறான், என்னால் தாக்க பிடிக்க முடியாது சுவாமி, நீ ஆஸ்பத்திரியில் சொல்லுன்னா இன்ஃபர்மேஷனில் சொன்னேன் தயாசிரமே சொன்னேன், அப்பா அப்பா அவனுக்கு 24,000 ரூபாய் கடைசி நடந்தது, இன்னைக்கு நடந்த விஷயம் தயாசிரமம். அதான் சுவாமி தேசியனுடைய ஸ்லோகத்தை ஏதேன் உறந்து தானே அமையாது தாரினர் வாழ்வாருக்கு வானேரம் போமளவு வாழ்வுங்கிறது அமல் பண்ணும், வானேரம் போனாலும் வாழ்வு அத்த பரத்திர செய்தன் தேசிகன்ற அபார பக்தி அடியங்களுக்கு ஸ்பெஷல் சாஃப்ட் கார்டர் பழையப்பட்ட சுவாமி சாச்சார், நீ இன்னும் சாப்பிட்காரு உங்களுக்கு இன்னும் கூட இருக்கணுங்கிற என்ன நம்மாத்து குழந்தைய நம்மால் உக போறியோ அது அப்படின்னு சாய்ச்சா நடந்தது. அங்கே தேசிகனுக்கு தூப்புல கருட சேவை மங்களாசி பொழுது நான் திரும்பறேன்ட்டேன் திருவடி போயிருந்த இல்லை இல்லை அங்கே வராமல் போகக்கூடாது, எங்கள் நாங்கள் எங்களுக்கெல்லாம் இருக்கணும் உங்க ஒரு அனுபவம் கூட நான் நம்பாத்து குழந்தை பெரியாளா வச்ச பார்க்குற அனுபவம் போகும் தேசி பெருமாளே குழந்தை அம்மா எடுத்து தேசியன்ல குழந்தை ஆரம்பிக்கப்படாரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கப்பட்டு ஆமாம் சந்த அது ஒரு தனி தேசிய நம்மகிட்ட பிரிமாற்றம் நம்ம அம்மாள் சந்ததியும் தேசியம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிருப்பை காட்டுவது அது ஆனால் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் காட்டுவாரல தேசிய ஸ்தோத்திரமே ஒரு ஜீவனம் அதில் ஒன்று சந்தேகம் அதை சொல்லுங்கள் அதை பரப்புங்கள் அது போக ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹா.